శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితా కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. విశ్వాస విష్ణుపద భక్తి విరక్తి శూన్యం విభ్రష్ట కృత్యమపి మాం విషయేషు సక్తం విద్వత్సభానుగతి యోగ్యమిహాదధానౌ వేదాంత సూరి చరణౌ శరణం ప్రపద్యే. కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం మహర్ష్య కవితా శాఖాం వందే వాల్మీకి కోకిలం. వాల్మీకేర్ మునిసింహస్య కవితా వనచారిణ శృణ్వన్ రామ కథానాథం కోనయాతి పరాం గతిం యపిబన్ సతతం రామ చరితామృత సాగరం. అదృప్తస్థం మునిం వందే ప్రాచేత సమకల్మషం గోష్పదీకృత వారాసింహశకీకృత రాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోజవం మారుతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం వానరయూథ ముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘ్య సంధో సలిలం సలీలం యశో కవన్యం జనకాత్మజాన్యాః ఆదాయతే నైవ దదాహలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతిపాటలాననం కాంచనాద్రి కమనీయ విగ్రహం పారిజాత తరమూలవాసినం భావయామి బహుమానందనం ఎత్ర ఎత్ర రఘునాథ కీర్తనం తతగతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిన్నమత రాక్షసాంతకం వేదవేద్యే పరేపం శ్రీజాతే దశరథాత్మజే వేద ప్రాచేత సాదాసీత్ సాక్షాద్ రామాయణాత్మన తదుపగత సమాస సంధి యోగం సమ మధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసస్తవధం నిశామయధ్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమ ప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆజానుబాహుమరవింద దళాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచైతి ప్రభంజన దత్తం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన పర బ్రహ్మణే నమః. మాతాపితృ సహస్రేభ్యః వత్సలతరం శాస్త్రం என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நம்மளிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்திருக்கிறவா நம்மளுடைய அப்பா அம்மா. அப்பா அம்மா நம்மளிடத்துல எவ்வளவு பரிவை நமக்கு காண்பிப்பாளோ அந்த மாதிரி ஆயிரம் மடங்குக்கு மேல நமக்கு பரிவை காண்பிச்சு நம்மளுடைய ஹிதத்துக்காகவே பிரவர்த்திப்பித்தது சாஸ்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது. மாதா பிதர் சாஸ்திரேபியா வத்சல தரம் சாஸ்திரம் என்று வேதசாஸ்திராத் பரம் அஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. வேதமே சாஸ்திரம் தரணும் இல்ல, சாஸ்திரம்னு இன்னொரு தனியா ஒண்ணு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேத சாஸ்திரம், அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பல சாஸ்திரங்கள், இப்படி வேதத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வரக்கூடிய சாஸ்திரம் வேதாந்த அர்த்தம். உபனிஷத் பாகத்துக்கு வியாக்கியானம் பண்ணி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கக்கூடியதுக்காக ஏற்பட்டது சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே என்ன சொல்றது என்று கேட்டா தர்மத்தை தான் சொல்றது. தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசற்பந்தி தர்மேண பாபமபனுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி என்று உபனிஷத்து உத்கோஷிக்கிறது. ಆತ್ಮಯ ಧರ್ಮೋ ವಿಶ್ವಸ್ಥ ಜಗತ ಪ್ರತಿಷ್ಠಾ. ಧರ್ಮಂ தான் லோகத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கான். தர்மம் பண்ணவனா நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடுறது. யாரெல்லாம் தர்மிஷ்டாளா இருந்திருக்காளோ அவளுதான் எல்லாரும் ஆசிரியிக்கிறாளாம். தர்மே சர்ப்பம் பிரதிஷ்டிதம், தர்மத்துலதான் எல்லாமே அடங்கி இருக்கு, தர்மத்துலதான் எல்லாமே பிரதிஷ்டிதமாயிருக்கு என்று உபனிஷத்துல சொல்லப்படுகிறது. அந்த தர்மம் என்னன்றது நம்ம மனசுல படியும்படியாக சொல்றதுதான் இதிகாச புராணங்கள். இதிகாச புராணங்கள் வெறும் கட்டுக்கதை இல்ல, உண்மையில நடந்த நிகழ்ச்சி. அந்த உண்மையில நடந்த நிகழ்ச்சியிலையும் அதை நமக்கு நம்ம மனசுல படும்படியாக சொல்லுவதற்காகவே ஏற்பட்டது அந்த இதிகாச புராணங்கள். அதுலயும் ஸ்ரீமத் ராமாயணம் உத்தமமான தர்மமான சரணாகதி தர்மத்தை, சரணாகத ரக்ஷணம் என்கிற தர்மத்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. இது ரெண்டு விதமாக பிரயோஜனம் இதனால. ஒன்னு, நாமும் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி இந்த ஆத்மா கடை தேறும்படியாக செய்வது. மற்றொன்று, நம்மிடத்தில் எவரேனும் ஒருவர் வந்து அதற்கு நாமே புகழ், நாம் ஒருவர் தான் புகழ் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் இருந்தார்களே ஆனால் அப்படிப்பட்டவர்களை நம் உயிரையே மாய்த்தாவது ரட்சிக்க வேண்டும் என்கிற உத்தமமான தர்மத்தை நமக்கு உபதேசம் பண்ற வால்மீகி ராமாயணத்தின் மூலமாக. நம்ம பதே பதே அங்கங்க தர்மத்தை பத்தி தான் சொல்லிட்டு வரோம், இன்னைக்கும் தர்மத்தை பத்தி தான் முக்கியமா சொல்ல போறோம். கதை யாருக்கும் தெரியாதவா கிடையாது, ராமாயண கதை மொத்த பேருக்கும் தெரிஞ்சதுதான். சில வர தர்மங்களும் புதுசா சொல்ல போறது இல்ல, ஆனா அது ஒரு அனுபவம் தான். இந்த புதுசா அந்த வால்மீகியனுடைய வால்மீகி எப்படி பிரசன்ட் பண்றார், எங்கெங்கெல்லாம் இருக்கு என்பது சூக்ஷமான அர்த்தங்கள் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணது. அதெல்லாம் நாம எல்லாருமா பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த உபன்யாசம் என்று சொல்ல வேண்டும். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், பரத்வாஜ ஆசிரமத்திற்கு ராமன் எழுந்துருளினார். அந்த பரத்வாஜ ஆசிரமத்துல ராமன் எழுந்துருளின பிற்பாடு பரத்வாஜர் அங்கிருந்து எங்க இருக்கிறது ராமன் என்று கேட்ட, இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்திருக்கிற சித்திரகூட்டத்துல வாசம் பண்ணட்டும். என்ன சித்திரகூட்டம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அந்த சித்திரகூட்ட மலையினுடைய ஒரு தாழ்வரையில வாசம் பண்ணட்டும் என்பதாக சொன்னார் என்று சொன்னோம். இங்கேயும் ஒரு தர்ம சூக்ஷம் இருந்திருக்கு. இவர் என்னத்துக்கு பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனோம், ஒன்னு பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும்னு ஏற்கனவே சொன்னது, தண்டகாரண்யத்தில் இருக்க சொல்லிதான் சொல்லிதான் கை கையை கேட்டான். நேரம் தண்டகாரண்யத்துக்கே போயிடலாம் இல்லையோ, இங்க என்னத்துக்கு சித்திரக்கூட்டத்துல நடுவ அந்த இடத்துல இருக்கிறது. இது ஒண்ணு. இந்த பரத்வாஜருடைய வார்த்தைய இவர் எப்படி எடுத்துக்கிறேன்றதையும் பார்க்கணும். பரத்வாஜ சாதன பரிகிரகீத சித்திரக்கூட்டகிரி கடக தட ரம்யா வசதா. சுவாமி தேசிகன் பொருள் செய்கிறார் மகாவீர வைபவத்துல, பரத்வாஜ சாசன பரிகிரகீத, பரத்வாஜ சாசனம் என்று சொல்றார். இது கட்டளையாம் பரத்வாஜருடைய. அப்ப பரத்வாஜர் என்ன, ராமனுக்கு கட்டளை எழுதியாக அவ்வளவு பெரியவரா பரத்வாஜர் என்று சொல்றார். ஆமா, அவ்வளவு பெரியவர் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. அப்படின்னா பரத்வாஜருக்கு என்ன, வால்மீகியனுடைய சிஷ்யர் பரத்வாஜர் ஒண்ணு, பரத்வாஜருடைய பேரே அவருடைய பெருமைய சொல்றது. பேர் என்ன சொல்றது என்னன்னா, அந்த வாஜக பிரஜா, பிரஜைகளுக்கு வாஜகான்னு பேர், அதாவது பிரஜாவை வாஜக. இப்படி இவை பிரஜைகளை பரிக்கிறவராக இருந்திருக்கிறவர் பரத்வாஜர் என்று சொல்ல. ஆனா பிரஜைகளை பறிக்கிறேன்னாக்க அவர் நிறைய கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பசங்களா 50-60 பசங்களா அதனால அந்த பறிக்கிறாரன்னு கேட்டேன். அப்படி கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் பரத்வாஜ் அவரை வந்து 3 பெரிய தபஸ்வி, மகா தபஸ்வி. பரத்வாஜோஹ திரிபிராஜுர் பிரம்மச்சரியம் உவாச கிமேதேன குர்யாபிதி பிரம்மச்சரியமேவைனேன சரேஜமிதி ஹோவாச. பரத்வாஜர் தபஸ் பண்ணார், 100 வருஷம் தபஸ் பண்ணார். 100 வருஷத்துல தபஸ் பண்ணாக்க இந்திரனை குடிச்சு தபஸ் பண்ண உடனே என்ன வேணும் அப்படின்னா, 100 வருஷம் நான் 100 வருஷமா அத்தியனம் பண்ணிருக்கேன், இப்பவும் அத்தியனம் பண்ணுவேன். இந்த மாதிரி 300 வருஷம் அத்தியனம் பண்ணவர் அவர். அப்படி முந்தையம் 300 வாட்டி பண்ணியும் கடைசி வாட்டி வந்து கேக்குற, மறுபடியும் இந்திரன் வந்து கேக்குற, மறுபடியும் 100 வருஷம் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, இன்னொரு 100 வருஷம் கொடுத்தாலும் நான் பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு அத்தியனம் தான் பண்ணிருப்பேன் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு உண்மைய அவர் உணரும்படியாக சொல்லி சொல்றான் இந்திரன். தகும் ஹத்ரீன் கிரிரூபா நவிஜாதா நிவதர் சஜாஞ்சகார. 3 மலைய காண்பிக்கிறார் இந்திரன். பரத்வாஜா என்று பாரு. அப்போ 3 மலையிலிருந்தும் ஒவ்வொரு மலையிலிருந்தும் ஒவ்வொரு பிடி மண்ணை எடுக்கிறான். அந்த 3 மலையிலிருந்தும் ஒவ்வொரு பிடி மண்ணை எடுத்து வேதாவா ஹேதே அனந்தாமி வேதாஹ. இந்த மலை மாதிரிதான் வேதங்கள்லாம் முடிவில்லாதது. அப்போ அனந்தாவி வேதாஹ, வேதம் மொத்தம் அத்தியனம் பண்ணிட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்டது அனந்தமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப அதுல இருந்து ஒவ்வொன்னுலயும் முஷ்டிநாததே, அதுல இருந்து ஒவ்வொன்னுலேருந்தும் ஒரு முஷ்டி, ஒரு கை எடுத்து பார்த்துட்டு இவ்வளவுதான் நீ வாசிச்சது இந்த 100 வருஷம், 300 வருஷமா நீ அத்தியனம் பண்ணது இவ்வளவுதான், இன்னும் இவ்வளவு அத்தியனம் பண்றதுக்கு இருக்கு என்று வேதத்தினுடைய பெருமைய உலகக்கு உணர்த்தினவர் பரத்வாஜர். அப்பேற்பட்ட மகான். ராஜாவாக இருந்தாலும் கூட மகான்கள் இடத்துல நாம பக்தியோட இருக்கணும். ராஜாவும் மகான்களின் கட்டளைக்கு உட்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்பதை தெள்ள தெளிய சொல்லுகிறது ஸ்ரீமத் ராமாயணம். அதுதான் பரத்வாஜ சாதன பரிகிரகீத சித்திரகூட கிரி கடக தட ரம்யா வசத. இது அந்த சித்திரகூட்டகிரி எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கின்ற சித்திரக்கூட்டம், அந்த பேரே அழகா இருந்துட்டு இருக்கு. சித்திரக்கூட்டம்னு பேர் இருக்கிறதுக்கு அது ரொம்ப சேவிதா புண்ணியா சர்வதா சுகதர்ஷனா நரசிங்காண்யவேக்ஷதே கல்யாணானி சமாதத்தே நபாபே குருதே மனஹ. அயோத்தியா காண்டத்துல சொல்றார் 54வது சர்க்கத்துல, புண்ணியச்ச ரமணீயச்ச பஹுமூல ஃபலாயுதஹ சம்பன்னம் சரசோதகம். இப்படி அந்த சித்திரகூட்டம் எப்பேற்பட்ட சேவிதஹ புண்ணியஹ சர்வதஹ சுகஸ்பர்ஷனஹ மகர்ஷி சேவிதஹ. மகர்ஷிகளெல்லாம் கொண்டாடப்பட்டதான இடம் அந்த சித்திரகூட்டம். அங்க எத்தனை மகர்ஷிகளுடைய ஆசிரமம் இருக்கு தெரியுமா? அது அவ்வளவு வசதி. இப்ப கூட அந்த சித்திரகூட்டகிரி கந்தமாதன பர்வத்தம் இந்த இதெல்லாம் சொல்லச்சு அங்க போய் அதை பிரதட்சணம் பண்றதும் இது ஒரு பெரிய வழக்கம். கிரிவலம் வருதுன்னு அதை பிரதட்சணம் பண்ணாக்க நமக்கு அப்புறம் புண்ணியம் வரும் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப யாத்திரை போறவெல்லாம் அங்க போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வர. இதுக்கு காரணம் என்ன என்றால், அந்த மலைக்கே ஒரு விசேஷம். திருவேங்கட மலை மாதிரி சித்திரக்கூட்ட மலை இல்ல, சித்திரக்கூட்ட மலை அதுதான் முன்ன ஏற்பட்டது, சித்திரக்கூட்டம் மாதிரி திருவேங்கட மலை. குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்னகாலம் வளர்ந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை போயுமே பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. அந்த திருவேங்கட மாமலைக்கு விசேஷம் எம்பெருமான் அங்கு எழுந்தருள் இருக்கிறது தான், அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. என்ன எம்பெருமான் விரும்பி ஏற்ற ஒரு இடம் திருவேங்கட மாமலை. அந்த திருவேங்கட மாமலைய சேவிச்சாலே போறோம், ஒன்றுமே தொழ நம்பினை போயுமே. அங்க போய் பெருமாள் எழுந்துள்ள இருக்கார், அந்த திருவேங்கடமுடையான சேவிச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய பாப்பம் போகணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு முன்னையே மலையை சேவிச்சாலே போருமான், நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும் என்று சொல்லு. விழகிரி சவிசேஷம் வியாஜதோ பாசபாஜம் துரித கலுஷிதானாம் துயமானாதயத்வம் கரண விலைய காலே காந்திசீக ஸ்மிருதி ஸ்மரய சிவகுலீலம் மாதவம் சாவதானம். அந்த திருவேங்கட மலையின் தாழ்வரை பகுதியில ஏதோ ஒரு காரணத்தினால வசிச்சா கூட வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் துயமானாதயத்வம் அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சிருவாளாம். அந்த தயாதேவி எம்பெருமானுடைய தயையே இவா பாப்பம் மொத்தத்தையும் போக்கடிச்சிருவா. அவளுக்கு ஒரு கடைசி காலம் அந்திம காலம் வரைச்சே அந்த பகவத் ஸ்மரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாளாம். அந்த கரண விலைய காலே ஏகாந்தி சீக ஸ்மிருதி நாம் ஸ்மரயதி பகுலீலம் மாதவம் சாவதானா. அந்த கடைசி சமயத்துல அந்த எம்பெருமானை சீனிவாசனை நினைக்கும்படியாக பண்ணும். அப்படிப்பட்ட மகாத்மியத்தை உடையது திருவேங்கட மலை என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். இதுக்கு காரணம் சித்திரக்கூட்டகுரி மாதிரிதான். அந்த சித்திரக்கூட்டி மலைய ராமன் விரும்பி ஏற்ற இடம் அது. ஆகையால பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. பரபிரம்மமாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் ராமன் நாராயணன். அந்த நாராயணன் பெரியபிராட்டி திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமாக விரும்பி ஏற்றதாக இருந்திருக்கிற அந்த சித்திரக்கூட்ட மலை. அந்த சித்திரக்கூட்ட மலை அதனுடைய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். அந்த சித்திரக்கூட்ட மலையில போற ராமர் அங்க போயாச்சு பரத்வாஜ சாதன பரிகிரகித்தோம். நீ அங்க போன்னு பரத்வாஜர் சொன்னதுனால அந்த இடத்துக்கு போயிட்டேன். அங்க போன ரொம்ப ரொம்ப பார்த்துட்டு இருக்கார். ஒவ்வொன்னையும் பார்க்க என்ன ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னா, அங்க போன கிட்ட போயிட்டான். விஹிருத்யதே பர்ஹிண பூகனாதிதே சுபே வனே வானர வாரணாயுதே சமம் நதீவ பிரமுபேத்ய சம்மதம் நிவாச மாஜக்மு அதீன தர்சனாம். ரம போற வழி எல்லாமே நல்ல காடுகள்லாம் இருக்கு. அந்த காட்டுலாம் நிறைய மரங்கள்லாம் இருக்கு. மரங்களோட மாத்திரம் இல்ல, நல்லா புஷ்பிச்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாம் காடுன்னா வேலி காத்தா மரத்தையும் கருவேல மரத்தையும் வச்சுட்டு இது காட்டு பகுதி என்ன சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி வேலி காத்தாலும் கருவேல மரமும் இருக்கிற ஒரு படம் இடம் இல்ல அது. அங்க பார்த்தா ஒரு பக்கத்துல பாக்குற ரொம்ப அழகா இருக்கு. இப்படி அந்த சித்திரக்கூட்டகிரிக்கு போச்சையே சாயங்காலம் அஸ்தமிச்சமா எடுத்து சரி அது கீழே அங்கே பக்கத்துல ஏதோ ஒரு இடம் இருந்து அந்த இடத்துல ராத்திரி படுத்துட்டா. இவா மூணு பேரும் படுத்துட்டாச்சு. படுத்துட்ட உடனே முதல்ல ராமர் ஏந்துட்டேரான். ராமர் ஏந்து லக்ஷ்மண எழுப்புறவர். அத ராத்திரியாம் வதீதாயாம் அவசுத்தமனந்தரம் பிரபோதயாமாசனை லக்ஷ்மணம் ரகுநந்தனாம். இங்க சுவாரஸ்யம் பார்க்கணும். லக்ஷ்மணர் ஏற்கனவே அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க மூணு பேரும் நீங்க ரெண்டு பேரும் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதிஷ்டத்தேன்னு அந்த காட்டில் நீங்கெல்லாம் உற்சாகமா நீங்க ரெண்டு பேரும் இருங்கோ, நான் உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் நீங்க தூங்கிட்டு இருக்க செய்யும் முழிச்சுட்டு இருக்க செய்யும் எல்லா சமயத்திலயும் நான் செய்யறேன்னு சொல்லி சொன்னவர். இப்ப லக்ஷ்மணர் தூங்குறே, ராமன் எழுந்துட்டே ராமன் வந்து லக்ஷ்மண முள்ள எழுப்புறேராம். பிரபோதயாமாசனை லக்ஷ்மணம் ரகுநந்தனா சௌமித்ரே சிருணுவன்யானாம் வல்கு வியாகரதம் ஸ்வனம் सम्प्रतिष्ठामहे कालः प्रस्थानस्य परन्तप असुप्तः समये भ्रात्रा लक्ष्मणः प्रतिबोधितः जहो निद्राञ्च तन्द्रीञ्च प्रसक्तञ्च पथि श्रमम् அந்த வார்த்தையிடம் பார்க்கணும். உள்ள எழுப்புறே பட்சிகள்லாம் சப்திக்க ஆரம்பிச்சிருத்து லக்ஷ்மணா அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு சமயம் வந்துடுத்து நாம இனிமே கிளம்பி சித்திரகூட்ட மலைக்கு போய் அந்த இடத்துல ஒரு ஏடத்தட்ட ஒரு ஆசிரமத்தை அமைச்சு நாம அங்க இருந்துக்கணும்பா, இது நாகி ஆகிட்டா போல் இருக்கே என்று சொல்ற. அந்த முள்ள சொன்னது காதல விழுந்துடுத்து உடனே ஏந்துட்டேரும். ஏந்துட்டு வாசம் போலாம் போலாம் அண்ணா என்ன சொல்லணும், பிரசக்திரமம் இவ்வளவு தூரம் நடந்து வந்து சிரமத்தினால தூங்கி போயிட்டேன், இல்லைன்னா தூங்கி இருக்க மாட்டேறாவ. எல்லாம் ஏந்தா அங்க குளிச்சுட்டு அதான் அங்க பக்கத்துல நதி போடிந்து அந்த நதியில போய் அந்த தீர்த்தமாடி எல்லாம் காரியத்தை பார்த்துட்டு அந்த வழிய ரிஷிகள் எந்த வழியை சொன்னாலோ அந்த வழியில சித்திரகூட்ட மலைக்கு போய் சேர்ந்துட்டாலாம். அதுல சௌமித்திரியோட ரெண்டு பேரும் சீதையை பார்த்து ராமர் சொன்னாராம், ஆதீப்தானிவ வைதேஹி சர்வதா புஷ்பிதான்னகானு ஸ்வை புஷ்பை கிம் சுகன் பஸ்ய மாலினா சிசிராத்யே. சீதையை பார்த்து சொல்றாராம், எல்லாம் வனம் முழுக்க பிரகாசமா இருக்க மாதிரி அந்த வனத்துக்கே ஒரு பிரகாசத்தை ஏத்துற கொடுக்கற மாதிரி எல்லா இடத்துலயும் புஷ்பிச்சிருக்கு, அப்படியே மலர்ந்து இருக்கு. பலவிதமான புஷ்பங்கள், வெண்மையான புஷ்பங்கள், மஞ்சளா இருக்கிற புஷ்பங்கள், சிகப்பா இருக்கிற புஷ்பங்கள், இப்படி எல்லாம் பல பல புஷ்பங்கள் பிரமாதமா இருந்துருக்கு. இதெல்லாம் பாக்குறியா அப்படின்னு இந்த ஊட்டிலாம் நாம்பளா வச்சது ஊட்டிக்கு போனா பிளவர் ஃபெஸ்டிவல்னு சொல்லி பண்ணுவா. அங்க பார்த்தோம்னா பல விதமான புஷ்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பாக்கலன்னா அந்த புஷ்பங்கள்லாம் சுவாபாவிகம்னு சொல்ல முடியாது, இவ்வளவு வளர்த்த புஷ்பங்கள், செடிகள், அந்த செடியிலேருந்து வந்த புஷ்பங்கள், இது சுவாபாவிகமாகவே இருந்துருக்கான், எந்த ஊட்டியும் இதுக்கு கிட்ட ஆகாது. அப்பேற்பட்ட புஷ்பங்கள் பார்மா அப்படின்னார். கிம்சுகான் பஸ்ய மாலினா சிஹிராத்யே, சிசிராத்தியே பங்குனி உத்தரத்தன்னைக்குதான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணா, அந்த பங்குனி உத்தரத்துல இருந்து ஒரு நாலு நாளைக்குள்ள நாலஞ்சு நாளைக்குள்ளதான் இருக்கும், இது ஆறு நாள் ஆயிருக்கலாமோ என்னமோ. ஆகையில என்ன பட்டாபிஷேகத்தன்னைக்குதானே இவா கிளம்பிட்டா, அப்போ சிசிர ரித்து பங்குனி மாசம் முடிஞ்சாதான் சிசிர ரித்து முடியும். அந்த சிசிர ரித்துவும் முடிய போறது கடைசி சமயம், அது ஆரம்பம் மார்ச் மாசத்திலே ஆரம்பிச்சுடுத்து. அந்த கடைசி சமயத்துல அந்த சிசிர ரத்துவனுடைய கடைசி சமயத்துல எல்லா பக்கத்திலயும் பார்த்தோம்னா கிம்சுக புஷ்பம், கிம்சுக புஷ்பம் அப்படின்னா பலாச புஷ்பம், அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது அத வாசனை எல்லாம் கிடையாது, ஆனா அந்த கிம்சுக புஷ்பம் சக்க சவேல்னு இருந்துட்டு இருக்கும். கிம்சுக்கான பேர் எப்படி வந்து அப்படின்னா, கிம்சுகோ அதுவா கிம் சுகா அப்படின்னு ஒரு கவி சொல்றான். அந்த கிம்சுக புஷ்பத்தை பார்த்து அது வளைஞ்சு இருந்துட்டு இருக்கும், இது கிம்சுக புஷ்பமா இல்ல சுகமேவா, கிளியினுடைய மூக்கு மாதிரி அது ஒரு சிகப்பா இருந்துட்டு இருக்கும். எல்லா இடத்துலயும் கிம்சுக புருஷம் இருக்கு பாரு, எப்படி பூத்திருக்கு பாத்தியா, பசியபல்லாதகான் புல்லானு நரேகி அனுபசேவிதானு பலபத்ரை ரவணதான் நூனம் சக்ஷாமி ஜீவிதம். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாலே போறோம், இந்த பக்கம் இந்த புஷ்பத்தை பாரு, அந்த புஷ்பத்தை பாரு, இதெல்லாம் பாரு, எப்படி அப்படியே தாழ்ந்து இருக்கு பாரு, இதுல மொத்தம் காயும் பழமும் தொங்கிண்டு இருக்கு பாரு என்று சீதா பிராட்டி சொல்ற. இப்படி லக்ஷ்மணா இங்க பாரு அப்படின்னு அண்ணன் பார்த்து சொல்ற, என்ன அங்க இருக்கு லக்ஷ்மண் பாக்குற, என்ன அங்க அப்படின்னு ஒவ்வொன்னு ஒவ்வொருத்தர் புதுசு புதுசா பாக்குற. பச்ச துரோண பிரமாணி லம்பமான லக்ஷ்மணா மதுனி மதுகாரி பிஹி சம்பிரதானி நகே நகே. ஒவ்வொரு மரத்திலயும் ஒவ்வொரு தேன்கூடு இருக்கு, அந்த தேன்கூடு இவ்வளவுன்னு அவ்வளவு பெருசா இருக்கான், ஒரு மரக்கால் தேன் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கான். ఏష క్రోశతి నద్యూహ తంశిఖి ప్రతికూజతి. ఇది మొదల అచేతన విషయంగా சொன்னார். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் போறாரு. அதான் சுவாரஸ்யம். முதல்ல பாக்குறாரு அந்த இடம் எப்படி இருக்குன்றத சொல்றாரு. அப்புறம் அந்த மரங்கள்லாம் எப்படி இருக்குன்ற, அந்த மரத்தினுடைய பலமா இருக்கிற புஷ்பங்களை சொல்றாரு. அந்த புஷ்பங்களை சொன்ன பிற்பாடு, அந்த மரங்களை பார்த்த பிற்பாடு, இந்த ஒரு பூச்சிகள்னால கொண்டு வந்து சேர்க்கப்படுகக்கூடிய தேனீக்கள்னால சேர்க்கக்கூடிய அந்த தேனீக்களை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துருக்கிற அந்த துரோணமயமாக இருந்துருக்கிற ஒரு மரக்கால் அளவு இருக்கிற தேன் கூட சொல்ற. அதுக்கப்புறமா பாக்குறாரு அங்க ஒரு சப்தம் கேட்கறது. அந்த சப்தம் கேட்கச்சே பார்த்தோம்னாக்க ஒரு ஆண்மயில் சப்திக்கிறது, ஆண்மயில் சப்திக்கிறது. ஏன்னா இதுவும் எல்லாம் அந்த மயில்லாம் உற்சாகமா போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அப்பப்போ அதுக்கு சந்தேகம் வந்துடுறது. சரி, நம்மளோட போயிட்டு இருக்கு, தன் பெண்மயில் எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு நிட்டு இது சப்திக்கிறது. இது சப்திச்ச உடனே பெண்மயில் தோ இருக்க நானு அப்படின்னு அது சப்திக்கிறது தான். ஏஷ க்ரோசதி நத்யூஹ தம் சிகி பிரதிகூஜதி. சிகி பிரதிகூஜதி அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி தோயிருந்து இருக்கேன்னு சொல்றதா. ரமணிங்கே வனோத்தேசே புஷ்ப சம்சர சங்கடே. இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ், இன்னொரு ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் போறது. மாதங்கயூதானுசுருதம் பட்சி சங்கானோநாதிதம் சித்ரகூட்டமிமம் பஸ்ய பிரவருத்த சிகரம் கிரிம். அந்த சித்திரக்கூட்டம் பெருசா மலை இருக்கு, அதுல சிகரத்தோட இருந்துருக்கு, என்ன அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னார். அப்போ லக்ஷ்மணனை பார்த்து சொல்றேன், இதுல சமதளமா இருக்கிற இடத்துல நாம வாசம் பண்ணுவோம், ஆகையால நாம இந்த இடத்துக்கு ஒரு இந்த சமமத்தமா இருக்கிற இடத்துல ஒரு இங்க இருக்கிற மரங்கள்லாம் கொண்டு வந்து அந்த கலையெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஆசிரமத்தை பர்ணசாலைய நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னா. லக்ஷ்மணானய தாருணி திருடானிச்ச வராணிச்ச குருஷ்வா வசதம் சௌம்ய வாசே மேபிரதம் மனஹா. இங்கேயே வாசம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இந்த இடத்துல நீ இருந்துரு அப்படின்னு இவர் சொல்றது. இந்த இடத்த பாக்குறது ராமர் பின்னாடியே அப்படியே பக்கத்திலேயே போயிட்டு இருக்கிறது. இதெல்லாம் சீதைக்கு பார்த்தா அயோத்திய பத்தி ஞாபகமே வரலையாம். அயோத்தியில இந்த மாதிரி கை கையை நம்மள அனுப்பிச்சுட்டான்ற எண்ணம் எப்ப வரும்னா, இங்க எதனா கஷ்டம் இருந்தாதான் ஐயோ இப்படி அமிச்சுட்டாலே இங்க வந்து உட்காந்துருக்குமேனு புத்தி வரும். இந்த எண்ணமே இல்லாத அவ்வளவு உற்சாகமா இருந்துட்டு இருக்கான். அப்ப பாக்குற லக்ஷ்மணனை பாக்குற உடனே ஆசிரியம் அப்படியே என்ன சொல்றாரோ அப்படியே பண்ணிடுறேன், பர்ணசாலை நிர்மாணம் பண்ணிட்டேன். பர்ணசாலை நிர்மாணம் பண்ண பிற்பாடு அந்த இடத்துல வந்து எப்பவும் எந்த வீடும் கட்டின உடனே அப்படியே உள்ள போக கூடாது, அதுக்கு வாஸ்து சாந்தி எல்லாம் பண்ணிட்டுதான் உள்ள போகணும். அதுல ரொம்ப நம்ம முக்கியமான ஒரு விஷயம், அந்த வாஸ்து சாந்தி எல்லாம் பண்றதுக்கு ஒரு முகூர்த்தம் பாக்கணும். அந்த முகூர்த்தத்தை பார்த்தா இப்பவே நல்ல முகூர்த்தமா இருக்கு, லட்சுமணா இப்பவே வாஸ்து சாந்தி பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணி இந்த பர்ணசாலையில நம்ம இருக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னார். சொல்ற ஐநேயம் மாம்சமாகிருத்ய சாலாம் யக்ஷா மகேவயம் கர்த்தவ்யம் வாஸ்து சமணம் சௌமித்ரே சிரஜீவிபி மிருகம் ஹத்வான யக்ஷிப்ரம் லக்ஷ்மணேஹ சுபேக்ஷண கர்த்தவ்ய சாஸ்திர திருஷ்டோஹி விதி தர்மம் அனுஸ்மரம். சாஸ்திர திருஷ்டோஹி விதி தர்மம் அனுஸ்மரம். சாஸ்திரத்துல சொல்லிருக்கப்படிதான் இருக்கிற தர்மத்தையும் சாஸ்திரம் ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொல்லிடுத்துன்னா அது விதி, அது அன்கொஸ்டனபிள். நாம எதுவும் கேள்வி கேட்க கூடாது. சுனா நீ என்ன பண்ணு அப்படின்னா, ஒரு ஏன சம்பந்தியான ஒரு மரம், ஒரு மிருகம், அந்த மிருகத்தை கருப்பா இருக்கிற மிருகத்தை நீ அடிச்சு எடுத்துட்டு வா, அதை வச்சிருந்து இந்த இடத்துல ஹோமம்லாம் பண்ண வேண்டி இருந்துருக்கு, ஆகையால இங்க வாஸ்து ஹோமம்லாம் பண்ணணும். இத பண்றதுக்கு இதுக்கு வாத்தியார் ஒண்ணுமே எங்க போறது அப்படின்னு, வாத்தியார்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கே தெரியும், நானே பண்றேன். ராமஹா ஸ்நாத்வா துணையதா குணவான் ஜப்ய கோவிதா சங்கிரஹேண அகரோத் சர்வான் மந்திரான் சத்ராவசானிகான். எல்லா மந்திரங்களையும் சங்கிரகமா பண்ணிட்டேன். என்ன இங்க காட்டுல விஸ்தாரமா பண்ண முடியாது, நாட்டுலதான் விஸ்தாரமா பண்ண முடியும். எல்லாம் பண்ணிட்டார். இஷ்ட்வா தேவகணான் சர்வான் விவிஷே விவேஷாவசதம் சுசிஹி. தேவதைகளுக்கு பித்ருக்களுக்கு எல்லாருக்கும் பூஜை பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டார். அங்க போய் அந்த சித்திரக்கூட்டத்துல போய் வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வாசாய சர்வே விவிஷ்தமேதாஹ சபாம் யதா தேவகணா சுதர்மாம். இப்படி பூதங்கள் பித்ருக்கள் எல்லாருக்கும் பண்ணிட்டு தாம்ரக்ஷ பர்ணக்ஷதனாம் மனோஜ்யாம் யதா பிரதேசம் சுக்ருதாம் நிவாதாம் வாசாய சர்வே விவிஷ்தமேதாஹ சபாம் யதா தேவகணா சுதர்மாம். சுதர்மான்னு பேரு தேவதைகளுடைய சபா மண்டபத்துக்கு. அந்த சுதர்மால எப்படி தேவகணங்கள்லாம் எல்லாரும் சேர்றாளோ அந்த மாதிரி இவா மூணு பேரும். இது ஒரு பர்ணசாலை. இந்த பர்ணசாலையிலேயே இப்படி உள்ள தேவதைகள் மாதிரி இவா இருந்துட்டு இருக்காங்கன்னா நாம எடுத்துக்கிறது தான் பொறுத்திருக்கு அந்த எல்லா இடமும். ஆகையால சொல்ற அந்த இடத்துல ரொம்ப இருந்தது. சுரம்ய மாசாத்தியத சித்திரகூட்டம் நதிஞ்சதாம் மல்யவதீம் சுதீர்த்தாம் நனந்த ஹிருஷ்டாம் மிருகபக்ஷி ஜுஷ்டாம் ஜஹௌச துக்கம் புறவி பிரவாசாது. ஜஹௌச துக்கம் புறவி பிரவாசாது. அயோத்தியா பட்டணத்திலிருந்து இவாள நாடு கடத்திட்டான் வாசம் போறதுன்னா என்ன நாட்டுல இருக்கக்கூடாது. நாடு கடத்துற மாதிரி இப்படி அங்கிருந்து இவளை அனுப்பிச்சுட்டதுனால ஒரு துக்கம் இருந்திருக்கு. அந்த துக்கம் துளியும் இல்லாத அவா இருக்கா மூணு பேரும் இருக்கா என்று சொன்னார். ஒரு சந்தோஷத்தோட இருந்திருக்கா. அந்த சந்தோஷம் துக்கம் இல்லாத துக்கத்தினுடைய கலப்பு இல்லாத ஒரு சந்தோஷம். எதனால இப்படி அழகாக அத்தியுதமாக இருந்திருக்கிற சித்திரக்கூட்டம் பக்கத்திலேயே மால்யவதி நதி அதுல இருக்கிற தீ ரொம்ப இனிமையா இருந்திருக்கு. நனந்த ஹிருஷ்டா மிருகபக்ஷி துஷ்ட. அயோத்தியில அத்தனை பேர் இருந்தாலே அவள்தான் உட்பட்டு இவர் ராமர் இருக்கா. இங்கேயும் நிறைய பேர் இருக்காளாம். மிருகங்களும் பட்சிகளும் பக்கத்துல பக்கத்திலேயே ராமரிடத்துல இருக்காளாம். மான்கள் வருது, மயில்கள் வருது, குயில் கூவுறது. ஒவ்வொரு பட்சியும் ராவணையும் சீதையும் லக்ஷ்மணையும் பார்த்துட்டு பார்த்துட்டு பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு உட்காந்துட்டு தான் போறதான். அந்த மான் எல்லாம் சீத காலத்தொட்டு பின்னாடியே சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குதான். சீதா அதை தடவி கொடுத்துட்டு இருக்காளாம். இப்படி மான்களும் பட்சிகளும் நிரம்பி இருந்துட்டு இருக்கிற சித்திரக்கூட்டத்துல அவ மூணு பேரும் சந்தோஷமா இருக்கா. இத முடிச்சுட்டு இதுக்கு காரணம் பரதராஜருடைய சாசனம். அப்பேற்பட்ட இடம் பார்க்கிறார். சுமந்திரர் பரத்வாஜாசிரமத்துக்கு போன வரைக்கும் பார்த்துட்டு இருக்க. பரத்வாஜாசிரமத்துக்கு போன பிறகு அங்கிருந்து கிளம்பி போன பிற்பாடு சுமந்திரர் குஹன் ரெண்டு பேருமா கலந்து போற. குஹனை பார்த்து ரொம்ப நாளை ராமனுடைய குணங்களையே பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஆச்சு கொஞ்ச நாள் பார்த்து ஒரு மூணு நாள் அங்கேயே இருந்திருக்க. இருந்துட்டு அப்புறமா திரும்பி வரேன் அயோத்தியைக்கு சுமந்திரர் திரும்பி வர. திரும்பி வரைச்சு தேர ஓட்டிட்டு வர அயோத்தியா பட்டணமே பார்த்தா சூன்யமா இருந்துருக்கு. அந்த சூன்யமா இருக்கிறத பாக்கச்சே மனசே ஆகல அவருக்கு. எப்படி டபா உள்ள போறதுன்னு தெரியல. சுமந்திரர் தேர் ஓட்டிட்டு வரத பார்த்த உடனே அந்த தேர் வர சப்தம் கேட்கறது. ஏன்னா ராஜாவனுடைய தேருக்கு தனி சப்தம். இந்த கார்லாம் கூட ஒவ்வொரு காரு ஒவ்வொரு ஸ்கூட்டர் ஸ்கூட்டர் ஓச தனி கார் ஓச தனி கார்லயும் இந்த இது ஒரு பையன் ஒருத்தர் இருந்தான். இங்க எந்த வண்டி போறதுன்றத சப்தத்தை கொண்டு அது என்ன வண்டின்றத சொல்லிடுவான் உள்ளே உட்காந்துட்டு. அதுல ஒரு நைபுண்ணியம். அந்த மாதிரி ராஜாவனுடைய தேர் வருதுன்னாக்கா அதனுடைய சப்தத்தை கொண்டு சுமந்திரர் ஓட்டிட்டு வரே இது ராஜாவனுடைய தேரு அப்படின்னு நன்னா தெரியும். அப்போ எல்லாம் நாம உள்ள நுழையிற அந்த நுழையிற சமயத்துல சாயங்காலம் பார்த்தோம்னாக்கா வீதிகள்லாம் மார்க்கெட் எல்லாம் எவ்வளவு கும்பலா இருந்துட்டு இருக்கோம். எல்லாரும் போறதும் வரதுமா இருந்துட்டு இருப்பாளே அப்படின்னு பார்த்த ஒத்தம் இல்லையா. அப்படியே பந்த சமயம் மாதிரி இருக்கான் வந்து இது கடையெடுப்புன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இருக்கு. உள்ளேயே நுழைய அதை பார்த்தா அது அப்படி அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. இது ஒவ்வொன்னும் பார்த்தா சரி இவர் வந்த உடனே ஒரு கால் சுமந்திரர் கொஞ்ச நாள் கேச்சு அங்க வந்து தமசா தீரத்திலிருந்து அயோத்தி மக்கள் எல்லாம் திரும்பி வந்துட்டா, ராமரை காணமேன்னுட்டு திரும்பி வந்துட்டா. திரும்பி வந்தா இங்க சுமந்திரர் வந்திருக்கோ என்னமோ, இங்க வந்து பாப்போம் ஊருக்கே வந்துட்டேரோன்னு பார்த்தா ஊர்லயும் வரல. அப்ப சரி, சுமந்திரர் ஆயிடுச்சும் போயிருக்காரு, எப்படியான நல்ல நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் அவரோட இருந்து நல்ல வார்த்தை சொல்லி திருப்பி அழைச்சிருந்துருவேன்னு நினைச்சிருந்து பாக்கல. தேர்ல பாக்குறாளாம், தேர் பார்த்தா காலி தேர ஓட்டிண்டு வரையறான் அவர். சுமந்திரம் அபிதாவந்தஹா சதசோத சஹஸ்ரசஹாம் வராம இதி பிரச்சந்தஹா சோதம் அபியத்ரவன்னராஹாம். இந்த தேரோச கேட்ட உடனே நூத்து கணக்குல என்ன, ஆயிரக்கணக்குல அயோத்தி மக்கள் மொத்த பேரும் ஓடி வந்துட்டாளாம். ஓடி வந்து சுமந்திரரை பார்த்து கேக்குறாளாம், ராமனுங்க ராமனுங்க வெறும் தேர ஓட்டிண்டு வரையே ராமன் எங்க போயிட்டே என்று கேக்குறாளாம். அனுஜ்ஞாதோ நிவத்தோஸ்மி தார்மிகேண மகாத்மனா தேஷாம் சதஸ்ம கங்காயாம் அஹம் அபிருச்ச ராகவம். அவ மொத்த பேரும் அழுதுண்டே கேக்குறா. அந்த அழுதுண்டே கேக்குறதுக்கு பதில் சொல்றேர், அழுதுண்டே பதில் சொல்றேர் சுமந்திர. உங்களை மாதிரிதான் நானும் என்ன பண்ண, கங்கா தீரம் வரைக்கும் ஓட்டிண்டு போனேன். அந்த கங்கா தீரம் கங்கை கரை வந்த உடனே ராமர் என்ன பண்ணார், குஹனை கூட்டு அண்ணண்ட பக்கம் தாண்டி போயிடு, அந்த அந்த பக்கம் போயிடலான்னு சொல்லிட்டார். ஓடம் எடுத்து வந்தான், ஓடம் எடுத்து வந்து இவ மூணு பேரும் பட்டு போயிட்டா. நானும் இந்த தேரை நிறுத்திட்டு அவளோட போனேன். போன பரதாஜாஸ்ரம் வரைக்கும் போன கங்கையை தாண்டின உடனே எப்படி அந்த ஓடம் திரும்பி வரப்போறது, அதோட நம்ம வந்துடலாம் என்ன சொல்றோ பாக்கலாம் அப்படின்னு இருந்தேன். நானு அங்க போன எனக்கு டாடா காமிச்சிட்டு போயிட்டேன். சுமந்திரா நீ இனிமே என்னோட வரவானா நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ண முடியும், நான் அங்கேயே ஒரு வாரம் இருந்து பார்த்தேன், நாலஞ்சு நாள் ரெண்டு மூணு நாள் இருந்து பார்த்தேன். நான் மறுபடியும் அப்படி இப்படி போயிட்டு காட்டுல ரொம்ப புலி சிங்கல்லாம் வருது கஷ்டமா இருக்கு, திரும்பி வந்துடலாம் நினைச்சிட்டு என்ன கூட்டேறினாக்கா அந்த கங்கையை தாண்டி வரணுமே எப்படி கொண்டு வரோ என்னமோ, நாம ராமர் திருப்பி அழைச்சி வந்துடலான்ட்டு நான் ரெண்டு மூணு நாள் பார்த்தேன். நானு ஒன்னும் கூப்பிடுற மாதிரி எல்லாம் இல்ல, அவர் இங்க பட்டு போயிட்டே பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு போயிட்டே. ஆகையால நான் என்ன பண்ணுவேன், நான் ஓடி வந்துட்டேன் நானு அப்படின்னார். அனுஜ்ஞாதோ நிவத்தோஸ்மி தார்மிகேண மகாத்மனா. அவ அந்த கங்கா ஜல கங்கை நதியை கடந்துட்டான்னு தெரிஞ்ச பிற்பாடு நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், கள்ள ஜலத்தோட இருந்துட்டு வந்தேன். சரி போ, நாம வந்துருவோம்ட்டு நான் வந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அவ இல்லையே நாம என்ன பண்றது அப்படின்னா, இவ்வளவுதானா என்ன பண்ண போறேன். சரி, நத்ரக்ஷாமா புனர்ஜாது தார்மிகம் ராமமந்தராம் தான யஜ்ஞ விவாகேஷு சமாஜேஷு மகத்சுக. இந்த அயோத்தியா பட்டணத்துல யாருக்கான கல்யாணம், யாருக்கான குழந்தைக்கு அப்தபூர்த்தி, யாராத்திலான ஒரு புண்ணியாக வச்சனும், யாராத்திலான சீமந்தன்னு இருந்தாக்க முதல்ல வரவரா இருக்கிறவர் ராமர் தான். இந்த ஊர்ல பண்ற ஒரு சுபம் ஒண்ணு, ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு எதனா ஒரு நல்ல விஷயம் பேசினா அங்க ராமர் வந்துருவேறாம். இப்ப நாம எப்ப பாக்க போறோம், நம்ம மாத்து பங்கன்கள்ல எப்ப ராமனை பாக்க போறோம் தெரியலையே. ராமன் இல்லாத ஒரு பங்கனா நம்ம ஊர்ல. நத்ரக்ஷாமஹா புனர்ஜாஹது தார்மிகம் ராமமந்தரா அப்படின்னு பாக்குறாரு. அங்கிருந்து நேர ராஜா இருக்கிற இடத்துக்கு போயிட்டேரா. ராஜாவும் பார்த்துட்டு இருக்கு, உள்ள சுமந்திரர் வர. அந்த உள்ள சுமந்திரர் வரச்சேயே அந்த புறத்துல இருக்கிறவா அவள்லாம் யார் யாரெல்லாம் பாக்குறாளோ பாக்குறா, மொத்த பேரும் சொல்லிக்கிறா, ஒத்தி கொத்தி சொல்லிக்கிறா, இப்ப சுமந்திரர் வரையறே சுமந்திரர் வரையர் அப்படின்னு. ஆனா அடுத்தது சொல்ற, வெறும் சுமந்திரர் தான் வரையர், ராமன அழைச்சிட்டு வரல. ராவனை விட்டுட்டு காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போய் இந்த சுமந்திரர் வரே அப்படின்னா, இது பார்த்தா ஒரு பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டு வர மாதிரி வர. இத பார்த்த உடனே இவருக்காக மனசு ஒரே கஷ்டம். பார்த்த சஹ ராமேண நிர்ஞாதஹா வினா ராம மிகாகதஹா தூதஹா கென்னாம கௌசல்யாம் க்ரோசந்தீம் பிரதிவக்ஷதீ. ராமனோட பேர்ல போயிட்டு வரச்சே ராமனை கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னா அவர் ராமனையே நினைச்சிட்டு இருக்கிற கௌசல்யக்கு இவர் என்ன சொல்ல போறே தெரியலையேன்னு அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கலாம். அங்க ராஜா இருக்கிற இடத்துக்கு போறே போயிட்டு அந்த இடத்துல புத்திரசூங்க பரித்யூனம் அபஷ்யத பாண்டுரே கிருஹே அபிகம்யதமாசீனம் ராஜானம் அபிவாத்யச சுபந்திர ராமவச்சனம் யதோக்தம் பிரத்யவேதயதி. சுமந்திரர் சொல்ற ராமர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரோ அந்த வார்த்தையை சொல்ற யதோக்தம் பிரத்யவேதயதி. அங்க ராஜாவை பார்த்து சேவிச்சுட்டு அவர் பாக்கற சொல்ற போன பிற்பாடு அவ என்ன சொன்னா என்ன சொன்னா அப்படின்னா ஒன்னும் விசாரப்பட அவர் ஒன்னு சேவிச்சேன்னு சொல்ற நேகத்து அது ஒன்னும் முள்ள முள்ள சொல்ற எங்க அம்மாவுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லு, தசரத சக்கரவர்த்திக்கு நமஸ்காரத்தை சொல்லு, சுமித்ரைக்கு சொல்லு, கைகைக்கும் என்னுடைய பிரணாமங்களை சொல்லுன்னா சொன்னார். அதுதான் நான் போயிட்டு வரேன், வேற ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி சொன்னேன்னு சொன்னாராம். அவர் திரும்பி பார்த்து திரும்பி பார்த்துட்டு சொல்றாராம் ராமர் என்ன சொன்னார் என்ன சொன்னதுக்கு. நேக திஷ்டதி கைகேயி விஸ்ரத்தம் பிரதிபாஷ்யதாம் சாததோக்த்வா மகாராஜம் கௌசல்யா சோகலாலசா. இங்க ஒண்ணும் கேள்வி பக்கத்துல இல்ல, பயப்பட வேண்டாம், நன்னா பேசுங்கோ, மனசுட்டு பேசுங்கோ. ராமன் என்ன சொன்னார், சீதை என்ன சொன்னார், லட்சுமணர் என்ன சொன்னார்ன்றத எனக்கு சொல்லுங்கோ, நாம நன்னா பேசலாம், இங்க ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, கை கை பக்கத்துல இல்லைன்னு சொல்லிட்டாலும். இப்படி சொல்லிட்டே இருக்கு, திருப்பி திருப்பி அவர் கேக்குறோம், அப்ப ராமனுடைய கதையை சொல்லு, நீ ஆயிச்சும் போனே எத்தனை நாள் ஆயி போச்சு, ஒன்னும் ஆல, நாலு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள ராமன் என்ன பண்ணா, ராமன் என்ன பண்ணான், ராஜாதுரதசாசூதம் பஸ்தாங்கம் சௌபஸ்திதம் அஸ்ருபூர்ணமுகம் தீனம் உவாச பரமார்த்தவதே கொனுவச்சதி தர்மாத்மா விரக்ஷமூலமுபாசிரிதஹ சஹா அத்யந்த சுகிதஹ சூஹுத கிமசிஷ்யதி ராகவஹ. சுமந்திரரை பார்த்து தசரத சக்கரவர்த்தி சொல்றார், என் ராமன் எங்கப்பா இப்ப வாசம் பண்ணிட்டு இருக்கான், என் ராமன் எங்க படுத்துக்கிறான், என் ராமன் என்ன சாப்பிடறான், என்ன நீ போன நீ அவனோட இருந்தியே என்ன சாப்பிட்டான், எப்படி இருந்துட்டு இருக்கான் சொல்ல எனக்கு. துக்கச அனுசிதா துக்கம் சுமந்திர சயனோச்சிதா பூமிபாலாத்மஜோ பூமோ சேதே கதம் அநாதவது. லோகத்துக்கெல்லாம் நாதனாக இருந்துட்டு இருக்கிறவன், ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி பூமியே பரிக்க வேண்டியவன், அப்போ தரையில படுத்துட்டு இருக்கானே அநாத மாதிரி, பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கவன் சொல்றமே அந்த மாதிரி தரையில படுத்துட்டு இருக்கானே, அவன் எப்படி படுத்துட்டு இருக்கான்பா, எங்க இருக்கான், என்ன சொல்றது. அதை காட்டிலும் சீதா பிராட்டிய சொல்லணும், ராமனாவது ஒரு வாட்டி காடெல்லாம் பார்த்தவன், சீதா பிராட்டி பார்க்கவே பார்க்காதவள். ராஜபுத்திர கதம் பாதை அவருக்கிய ரதாத்கதம், அவன் நடந்ததே கிடையாது, தேர்ல இருந்து இறங்கி எப்படி நடந்து போனா பாத்தியா, எனக்கு கொஞ்சம் சொல்ல. வனாந்தம் பிரவிசந்தோ தாவஸ்வினா விவமந்தரம் கிமு வாச்ச வச்சோ ராம கிமு வாச்ச லக்ஷ்மண சுமந்திர வனமாசாத்ய கிமு வாச்ச மைதிலி ஆசிதம் சைதம் புக்தம் சூத ராமஸ்ய கீர்த்தய ஜீவிஷ்யாம்யஹம் ஏதேன யயா திரிவசாதுஷு. நாம் பொழைக்கணும்னாக்கா, நான் ஜீவிச்சு இருக்கணும்னாக்கா, நீ இந்த வார்த்தைய ராமன் விஷயத்தை சொல்லு. ராமர் என்ன பேசினேன், கிமு வாச்ச வச்சோ ராம கிமு வாச்ச லட்சுமணா, அவள்லாம் ஒத்தருக்குத்தர என்ன பேசிண்டா, எனக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சா, சீதை என்ன சொன்னா இதையே சொல்லு. ஆசிதம் சைதம் புக்தம் சூதா ராமஸ்ய கீர்த்தையா, ராமர் எங்க உட்காண்டாரு, எங்க படுத்துட்டாரு, என்ன சாட்டாரு, எப்படி போனார், இத சொல்லிண்டே இருந்தேனா, இதை கேட்டுட்டே இருந்தா நான் ஜீவிப்பேன்பா, இல்லன்னா எனக்கு ஜீவனம் இல்ல, ஆகையால சொல்லு அப்படின்னா. சுமந்திரருக்கு ஒரே சங்கடமா போயிடுச்சு, என்ன சொன்னார் என்ன சொன்னான்னு இப்படி கேட்டா என்னதான் நான் சொல்றது, சரி அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிடுறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்ரவீன்மாம் மகாராஜா தர்மமே வானுபால என்னை அஞ்சலிம் ரகவ கிருத்வா சிரசாபி பிரணம்யச்ச சூதமத்வமிதநாத்தஸ்ய தாதஸ்ய விதிதாத்மனஹ சிரசா வந்தனீயஸ்ய வந்தியோஹ பாதோ மகாத்மனஹ. சுமந்திரன் நீர் ஒண்ணு பண்ணும், அவர் தலைமையில ரெண்டு கையும் கூப்பிட்டு சொன்னார். ராமர் சொன்ன வார்த்தை இது, நான் சொல்றேன், எனக்காக போய் தசரத சக்கரவர்த்தியினுடைய திருவடியில பிரணாமம் பண்ணு நீ. இது ராமர் பிரணாமம் சொன்ன பிரணாமம் இது. இத சொல்லு, சர்வமந்தபுரம் வாச்ச சூதம் மத்வஜனாத்வயா ஆரோக்கியம் அபிசேஷேன யதார்ஹம் ச அபிவாதனம். அந்த அந்தபுரத்துல இருக்கிறவா எல்லாரையும் நான் விசாரிச்சேன்னு சொல்லு. அவளுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சின்னவாளாவோ எனக்கு சிசுரோடு பண்றவாளோ இருந்தாக்கா அவள் எல்லாம் விசாரிச்சேன்னு சொல்லு. எனக்கு பெரியவாளா இருந்து நான் கௌரவிக்க வேண்டியவாளா இருந்தேன்னா அவளிடத்தெல்லாம் என்னுடைய பிரணாமங்களை சொன்னேன்னு சொல்லு. மாதாச்ச மம கௌசல்யா குசலஞ்ச அபிவாதனம் அப்பிரமாதஞ்ச வக்தவ்யா ப்ரூயாஸ்டைனமிதம் வச்சா. எங்க அம்மா கௌசல்ய மகா தபஸ்வி, எப்ப பார்த்தாலும் என்ன நினைச்சுட்டு இருப்பா. என்ன நினைச்சுட்டே இருந்தா கூட நான் சொன்ன தர்மத்தை நாம எடுத்து சொன்னோம், அவளுக்கு தெரியாத தர்மத்தை நான் சொல்ல போறது இல்ல. நான் ஞாபகப்படுத்தின அப்பாவை பர்த்தாக்கு சிசுரூஷ பண்றதுதான் உத்தமமான தர்மம் பெண்களுக்குன்றத சொன்ன பிரகாரம் அந்த தசரத சக்கரவர்த்திய பார்த்துட்டு இருக்கான். எங்க அம்மாவிடத்துல ரொம்ப கௌரவமாக அவளை விழுந்து சேவிச்சு என்னுடைய பிரணாமம் நீ சொல்லு என்று சொல்றார். அப்புறம் பாரு, பக்கத்திலேயே சுமித்ர இருப்பாப்போ, அந்த சுமித்ரனிடத்திலயும் போய் சொல்லு. என்ன சுமித்ரியும் அவளும் மகா தபஸ்வி, அவளிடத்திலயும் சொல்லு என்னுடைய பிரணாமங்களை சொல்லு. பக்தம் எச்ச மகாபாஹு இக்ஷ்வாக்கு குல நிந்தனாக பிதரம் எவ்வராஜ்யஸ்தோ ராஜ்யஸ்தமனுபாலயா. அப்பா உண்ட சொல்லு, சீக்கிரமே பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவர் சிரமப்படாத இருக்க சொல்லு. அங்க கைகேயி இருப்பா, அனுராஜானமாரியாஞ்ச கைகேயீம் அம்பகாரயா அபிமானஞ்ச மானஞ்ச த்யக்த்வா வத்ஸ்வமாத்ருஷு. என்னுடைய அம்மாக்களிடத்துல ரொம்ப பக்தியோட நீ இரு, இதுதான் ராமர் சொன்னார் அப்படின்னார். சரி, லக்ஷ்மணர் என்ன சொன்னார் அப்படின்னா, மாதேவோ மாதாதே திரஷ்டவ்யா புத்திர கர்ப்பிணி, எங்க அம்மாவோ உங்க அம்மா மாதிரி நீ பாத்துக்கோ, இதுதான் சொன்னார். இப்படி லக்ஷ்மணர் என்ன சொன்னார்னா, கேனாயம் அபராதேன ராஜபுத்திரோ விவாசிதா ராஜ்யா ததுல கைகேங்கியா லகுத்வாஸ்ரித்ய சாசனம். ராமர் மாதிரி எல்லாம் அவர் சொல்லிட்டு இல்ல, நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்ட்டு அப்பா ராமரை போய் காட்டுக்கு அனுப்பிச்சார். இது லக்ஷ்மணருடைய வார்த்தை. கிருதம் காரியம் அகாரியம் வா வயம் ஏனாபிபீடிதா. இவ பண்ண காரியம் இருக்க இது அகாரியம், செய்யக்கூடாததான காரியம். இந்த காரியத்தை பண்ணிருக்கேன், எப்படி பண்ணாலும் இது தப்பு. ரெண்டு காரணத்தினால இந்த காரியத்தை பண்ணிருக்கலாம். ஒன்னு, எதி பிரவ்ராஜிதோ ராமஹா லோபகாரண காரிதம் வரதத்த நிமித்தம் வா சர்வதா துஷ்கிருதம் கிருதம். இவர் ஒரு என்னத்துக்கா, ரெண்டு காரணத்தினால இவர் பண்ண. பிரவ்ராஜிதா எதி ராமர் கணக்கு அனுப்பிச்சார்னா, லோப காரண காரியம் வரதான நிமித்தம். இவர் கைகேயிக்கு ஒரு காலத்துல வரன் கொடுத்துட்டேன், அந்த வரத்தை பாலனம் பண்ணணும்ன்றதுக்காக பண்ணேறும் சரி, அதுவும் தப்பு. லோப காரணம் ராமர் வாண்டாம், லோப காரண காரியம்னாக்க இது யோசனை. லோபம்ன்ற சப்தத்துக்கு என்னன்னாக்க இந்த பணத்துல ஆசை இதெல்லாம் இருந்துருக்கு. அதனால இப்போ ஜேஷ்ட புத்திரனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இந்த இவன் என்ன அந்த ஆசைதானே அவளுக்கு கைகேயிக்கு பரதன ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணோம்னாக்க, இப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணம், ஒன்னு கெட்ட எண்ணத்தினால பண்ணிட்டேன்னு சொன்னாலும் இது தப்புதான். இல்ல கெட்ட எண்ணம் ராமரிடத்துல அவருக்கு எந்த எண்ணமும் கிடையாது, ஆனா அந்த காலத்துல வரம் கொடுத்துட்டு அந்த வரத்தை கைகேயி யூட்டிலைஸ் பண்ணிண்டா ஆகையால அனுப்பிச்சுட்டேன்னு சொன்னாலும் ரெண்டு விதமாவும் இது பண்ணாலும் தப்புதான். இதம் தாவது யதாகாமம் ஈஸ்வரஸ்ய கிருதே கிருதம் ராமஸ்ய து பரித்யாகே நஹேது உபலக்ஷயே. இதெல்லாம் ராமனை விடுறதுக்கு ஒரு காரணமாகவே தோணல. இப்படி ஒரு தர்மத்தை அதிகரிச்சு போறதுன்னா ஒரு சபையை கூப்பிடு, அங்க இருக்கிற மகான்கள்லாம் கூப்பிடு, அவெல்லாம் என்ன சொல்றான்னு கேளு, எது தர்மம் எது அதர்மம், எந்த தர்மத்தை நான் ஆசிரியக்கலாம், எது வானான்றத தசரத சக்கரவர்த்தி கூட்டுட்டு அவெல்லாம் என்ன சொல்றாளோ அதை செஞ்சிட்டு செஞ்சிருக்கணும், கைகை என்ன சொல்லிருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு கைகை சொன்னான்னு சொல்ற ஒரு வார்த்தையினாலேயே என்ன காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னாக்க, ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சேன்னாக்க, இது எந்த விதத்துல எங்க அப்பாவா இருந்தா மாத்திரம் என்ன அவர் நியாயத்தை பண்ணிருக்கேன்னா அப்படின்னு லக்ஷ்மணர் கோச்சிருந்தார். அகந்தாவன் மகாராஜ பிதத்வம் நோபலக்ஷயே பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவா. அப்பா வச்சடா, அப்பாவை போய் வெயிலாமா, இப்படி எல்லாம் சொல்றியே, அப்பா தப்பு பண்ணா கூட இதெல்லாம் சொல்லாமா அப்படின்னா, நான் இப்ப தசரத சக்கரவர்த்தி இருந்த அப்பான்றது பார்க்கல, நான் எனக்கு எல்லாம் ராமன் தான். யாரு அகந்தாவன் மகாராஜே பிதத்வம் நோபலட்சயே பிராதா பர்த்தா ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவா. எனக்கு சகோதரம் அவர்தான், அம்மாவும் அவர்தான், அப்பாவும் அவர்தான், பந்துக்களாகவும் இருக்கிறவரும் எல்லாரும் ராமன் தான். இப்படி சொல்லிட்டு ராமம் பிரபுராஜ்ய தார்மிகம் சர்வம் பிரஜாதம், உலகத்துல இருக்கிறவா எல்லாரையும் கொண்டாடின்னு இருக்க, எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ராமரை விட்டுட்டு ராஜா மாத்திரம் எப்படி அவர் உயிர் வாழ்வார், அவராலையும் முடியாத காரியத்தை இப்படி பண்ணிட்டு இது நடந்தது தப்பு தப்புதான் அப்படின்னா. சரி சீதை என்ன சொன்னா அப்படின்னா, அவ வாய்மூண்டு இருந்தா முதல்ல, அப்புறம் சொல்றான் இது முத்தான பரிசுஷ்டதா அவ சொல்லி அனுப்பிச்சது என்ன அப்படின்னா, ஒண்ணுதுல எல்லாரிடத்துலயும் என்னுடைய பிரணாமங்கள்லாம் சொல்லு, எனக்கு இங்க ஒன்னும் விசாரமே இல்ல, எனக்கு ஒன்னும் பயமே இல்ல அப்படின்னா. அப்போ இது சீதை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லச்சு, இது என்னத்துக்கு நான் இவ்வளவு தூரம் சொல்றது, ஜனங்கள்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா, ஜனங்கள்லாம் ஒன்னும் எல்லாரும் துக்கத்தோட தான் இருந்துட்டு இருக்கா, நான் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன், அதுதான் நான் நடக்கிறது அப்படின்னா. அபிவிருட்சாக பரிம்லானாக சபுஷ்பாங்குரகோரகாக விஷயேதே மகாராஜ ராமம் வியசன கரிசிதாக. இவா என்ன சொன்னான்னு சொன்ன, ஜனங்கள்லாம் என்ன சொல்றான்றது கேட்கணும், காட்டுல என்ன சொல்றான், நாட்டுல என்ன சொல்றான்றது நீ கேட்டு இருக்க, சுருக்கமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஸ்லோகத்துல நான் சொல்றேன். விஷயேதே மகாராஜ ராமம் வியசன கரிசிதாக. இது தட்சிண கோசலம் உத்தர கோசலமா இருந்துருக்க, உன்னுடைய ரட்சணத்துல இருந்துட்டு இருக்கிற எத்தனை விஷயங்கள் உண்டோ, இது என்ன இக்ஷாக்கூனாம் இயம் பூமிகி சசைல வனகானனான்னு சொல்லிருக்கு, அந்த மரங்களோடையும் மலைகளோடையும் காடுகளோடையும் கூடியதாக இருந்திருக்கிற இந்த பூமி இக்ஷாக்கு வம்சத்தை சேர்ந்தவர்னு சொல்லி உன் அபிமான விஷயமாக இருந்திருக்கிற அந்த நாட்டுல விஷயேதே மகாராஜா, தே விஷயே உன்னுடைய விஷயத்துல, ராஜாவுக்களுடைய விஷயம், பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் தரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் தேவலம் ஜன்மஹேதவஹாம். ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான், திலீப சக்கரவர்த்தி திலீபன் எப்படி இருந்தார் அப்படின்னுட்டு, அவ மக்களுக்கெல்லாம் வினயத்தை கொடுக்கறதுனாலையும் ரக்ஷணாத்து பரணாதபி அந்த மக்கள் மொத்த பேரையும் காப்பாத்துறதுனாலையும் பரிக்கிறதுனாலையும் சபிதா, அந்த திலீபனே ராஜாவா இருந்தாரு, அவர் தான் அப்பாவா இருந்தாரா, எல்லாருக்கும் அப்பாவா. என்னடா இது, நீ போய் ராஜாவை போய் அப்பான்னு சொல்றிய, அவள் அவளுக்கு அப்பா இருக்காளா வேணா, அவள்லாம் கேவலம் ஜன்மஹேதவா பிறப்புக்கு காரணமாக இருந்தவாள் தான் அவ மொத்த பேருன்னா, அந்த மாதிரி நீ மொத்த பேரையும் ரக்ஷணம் பண்ணிந்தேர், நீ உம்முடைய ரக்ஷணத்துல இருந்த அவள்லாம் அவள்லாம் சொல்லச்சே மக்கள் மாத்திரமில்ல, ஜங்கமும் ஸ்தாவரம்னு சொல்றக்கூடிய ஸ்தாவரங்கள் உள்பட மரங்கள்லாம் கூட எப்படி இருந்துன்னா, விஷயேதே மகாராஜா ராமம் வியசன கரிசிதா. ஹே மகாராஜா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்றவர், ரஞ்சயதீதி ராஜா, ராஜான்ற சப்தத்துக்கே அது அர்த்தம், சந்தோஷத்தை உண்டு பண்றவர்னு அர்த்தம். ஆனா இப்ப அதுக்கு விபரீதமா போயிடுச்சு, அகல் தான் மறுபடியும் ராஜான்னு சொல்லி சொன்ன, ராமம் வியசனகர்ஷிதாஹ குணாபிராமம் ரஹமம். குணங்கள்னாலையும் அழகு பார்ப்பதற்கும் அழகாகவும் இருக்கிறபடினால ராமன் ராமன் ராமன் சொல்லியிருந்தவா, அந்த ராமன் இந்த நாட்டுல இல்ல காட்டுக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்சதுனால ஒரு கஷ்டம். ராமம் வியசன கருசிதாஹ, எப்ப பெருமாள் இது மறுபடியும் இங்க வரப்போறோம் தெரியலையே என்று மொத்தம் அந்த மரங்கள் முதற்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் அப்படின்னார். ராமம் வியசன கருசிதாஹ, எல்லாரையும் வாழ்விக்கின்ற ஒரு பெருமாளுக்கு இப்படி ஒரு வியசனம் வரலாமா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ராமம் வியசன கருசிதாஹ, இப்படி கஷ்டப்பட்டவன் யாருன்னு கேட்டா அபி விருட்சாஹ, விருட்சாஹ அபி, அங்க இருக்கிற மனுஷால், அதாவது அங்க இருக்கிற மனுஷாலாம் பிராமணால் சத்ரியால் வைசியால் சூத்ராள் அப்படின்னு அவள்லாமோ மிருகங்கள்லாம் இதெல்லாம் விட்டுடு, மரங்கள்லாம் கூட அப்படி பண்ணித்தான் இந்த தேவதரிய மனுஷர்களை காட்டிலும் இதுவாக இருக்குன்னு. ஏன் அந்த வனதேவதைகள்லாம் கூட ராமர் போயிட்டே இருந்தாக்கா உற்சாகம் இழந்து காண்டுதான், இப்படி மிருகம் அந்த அந்த பட்சிகள்லாம் சப்திக்கிறதே இல்லையாம், இப்படி போயிட்டு ஜனங்களோ கேட்கவே வேண்டாம். ஜனங்கள்லாம் ராமனுக்கு எப்ப போயிட்டாலோ அதுல இருந்து ராமாயண ரஹிதான்து கிமர்த்தம் ஜீவிதம் ஹிதான்னு அங்க இருக்கிற மனுஷாலாம் கஷ்டப்பட்டு இருக்கா. அப்படி அந்த பசு மரங்கள் உள்பட அது அப்படியே ராமம் வியசன கருசிதாஹ பரிமளனாக வாடி போயிட்டு அப்படின்னா, இந்த வாடி போயிடுத்துன்னு சொல்றதுக்கும் ஒலந்து போயிடுத்துன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒலந்து போயிடுத்துன்னா மறுபடியும் சீவிக்காது, இந்த மரத்தை வெட்டிட்டு அது விறகா இருக்கலாம் கூடையா இருக்கலாம் வேற ஏதனா கட்டிலா இருக்கலாம் இதுவா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது, அது மறுபடியும் ஜீவிக்காது. ஆனா ஒலந்து போல வாடி போயிட்டான், ஜீவனை வச்சுருந்து என்னத்துக்கு சொல்ல தெரியுமாண்ணா, 14 வருஷம் கழிச்சு இந்த ராமர் வந்தேருனாக்க அப்ப அந்த ராமர் வரச்சே நாம புஷ்பிக்கணும், நாம பழம்லாம் பழங்கள்லாம் கொடுக்கணும், அது எந்த சமயமா இருந்தாலும் எப்ப வரையறோ அப்ப நாம எல்லாம் பண்ணணும்னுட்டு தன் பிராணனை பிடிச்சிட்டு இருந்துருக்கு. ஆகையால இது மொத்தமே பார்த்தோம்னாக்க சொல்றேன், உன்னுடைய ராஜ்யத்துல இருந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருந்துருக்கா என்று ஒரே ஒரு ஸ்லோகத்தினால சொல்ற. விஷயேதே மகாராஜா ராமம் வியசன கரசிதாஹ அபிவிருட்சா பரிம்லானாஹ சபுஷ்பகா சுபுஷ்பாங்குரகோரகாஹ அப்படின்னாரு. கௌசல்யா பாக்கிறார் கோபம் வந்திருக்கு இவளுக்கு, இந்த ராம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, இது சொல்ல சொல்ல அவளுக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. இப்படி இத்தனை ஜனங்களும் ராமர் போயிட்டதுனால வியசனப்படுச்சே, இந்த காரியத்துக்கு தசரத சக்கரவர்த்தி எப்படி ஒத்துண்டு, இவர் பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருத்தான். ஆகையால ஒரு ராஜாவையே வெய்ய ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்ன கௌசல்யா கேக்குறா, சீதை எப்படி இருந்தா, நீ ராமர் பண்ணதை சொன்ன லக்ஷ்மணர் சொன்னதெல்லாம் சொல்லிட்ட, அப்போ சீதை எப்படி இருந்தா, அவ அங்க போகச்சே காட்டுக்கு போகச்சே கஷ்டப்படாத இருந்தாளா அத சொல்ல நீ என்று கேக்குற. அதுக்கு சொல்ற சமாதானப்படுத்துற, சீதை ஒன்னும் கஷ்டப்பட்டுக்கல, நீ விசாரப்படவே படாத என்று சொல்ற. என்ன ஏன் கஷ்டப்படாத இருப்பா, காட்டுல போச்சு, இது என்ன இது என்ன அது என்ன, இவரு தானே கூட கொண்டு விட்டவ, சீதையினுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன் கேளு. ஜஜசோகஞ்ச மோகஞ்ச சம்பிரமம் துக்கஜம் ததா வியவது யஜ சந்தாபம் வனே வத்ஸ்யதி ராகவஹா. ராமர் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இல்ல, அப்பா என்ன காட்டுக்கு அமிச்சுட்டாரே நான் இந்த காட்டுல இருக்கேன்னெல்லாம் நினைக்கவே இல்ல, எல்லாத்தையும் சமமா பாவிச்சுண்டு, சுகம் துக்கம் ரெண்டத்தையும் சமமா பாவிச்சுட்டுதான் அவர் போயிட்டு இருக்கு. அங்க வழியில போகச்சேயே நகரோபவனங்கத்வா யதா ஸ்மரமதே புறா ததைவ ரமதே சீதா நிர்ஜனேஷு வனேஷ்வபி. இந்த நகரத்துல அங்கங்க இருக்கிற உத்தியானம் தோட்டங்கள்லாம் இருக்குச்சே, ராமரோட கூட இருந்து எப்படி சந்தோஷமா சீதை இருந்தாளோ அதே மாதிரிதான் இந்த காட்டுலயும் அங்கங்க போகச்செல்லாம் அந்த மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் பார்த்து பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தா. அதுல ஒன்னும் அயோத்தியை பத்தி அவன் நினைக்கவே இல்லை. ராமனோட கூட இருக்கிறதுனால அதையே அயோத்தியா நினைச்சிருந்தான். பரிபிருச்சதி வைதேகி கிராமாஸ்த நகராணிச்ச கதிம் திருஷ்டா நதீனான் பாதபான் விவிதானபி. இது எந்த ஊரு, இது எந்த கிராமம், இது என்ன நதி, இது என்ன மரம் அப்படின்னு ஒவ்வொன்னா கேட்டு வர அதுக்கெல்லாம் ராமர் பதில் சொல்லிட்டு வர, ராமம் வா லக்ஷ்மணம் வாபி திருஷ்டுவா ஜானாதி ஜானகி அயோத்தியா க்ரோஷபாத்ரேது விஹாரமிவதாஸ்ரிதம். ஆகையில அவள் ஒன்னு அவளை பத்தி நீ விசாரப்படாத, ரொம்ப சந்தோஷமா போகுண்டு. கஜம் வா வீட்ச சிம்ஹம் வா வியாக்ரம் வா வனமாஸ்ரிதா நாஹாரயதி சந்திராஹாசம் பாஹு ராமஸ்ய சம்ஸ்ரிதா. ராமஸ்ய பாஹு சம்ஸ்ரிதா, ராமன் அரவணைப்பு இருக்கச்சே. கஜம் வா வீட்ச சிம்ஹம் வான்னு யானை வந்தாலும் சிங்கம் வந்தாலும் புலி வந்தாலும் எதை பத்தியும் விசாரப்படவே இல்லை. அவளுக்கு பயமே துளி கூட இல்ல. இப்படிதான் போயிட்டு இருக்கா, நீ அதை பத்தி நீ விசாரப்படாத அப்படின்னா, ராமம் வா லட்சணம் வாபி திருஷ்டுவா ஜானாதி ஜானகி, இது இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இவர் பாதி கை கை என்ன சொல்ற வார்த்தையும் ஒரு வார்த்தைய சொல்லிண்டே அவரு திடீர்னு நிறுத்திட்டேன். சுமந்தர் ஏன் நிறுத்திட்டார் அப்படின்னா, கைகேயிய பத்தி சீதா பிராட்டி ஒரு வார்த்தை சொன்னான், அந்த வார்த்தையே இப்ப இந்த சமயத்துல கௌசல்யக்கு சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு ஆகையால இருந்தது. சகாமாபவ கைகேயி ஹதோயம் குலநந்தனா. எப்ப சொல்ற, கைகேயிக்கு ராமரை காட்டுக்கு அனுப்பிக்கிறதுக்கு உண்டான முக்கிய காரணம் என்ன தெரியுமா, காட்டுக்கு 14 வருஷம் இருந்துட்டு ராமர் உயிர் வாழக்கூடாதுன்றதுதான். இந்த எண்ணத்தோட கைகேயி நம்மள அனுப்பிச்சிருக்கான்ற வார்த்தைய அவன் நடுவில் சொல்லிருக்கா சீதை. அந்த வார்த்தைய சொல்லல. ஏன்னு கேட்டா, யுத்த காண்டத்துல ராமரும் லக்ஷ்மணரும் கீழே விழுந்து கிடக்கிறார் இந்திரஜித்தனுடைய பிரம்மாஸ்திர பிரயோகத்துல. அப்போ புஷ்பக விமானத்துல ஆயிடுச்சின் போய் காமிக்கிறா, தோபார் ராமர் லக்ஷ்மணரும் விழுந்து கிடக்கிறார் செத்து போயிட்டே இருப்பாருன்னு சொல்றா. அப்போ சீதை சொல்ற வார்த்தை, சகாமா பவ கைகேயி ஹதோயம் குலநந்தனா, இதுக்கு நீ ராமரை காட்டுக்கு அனுப்பிச்ச, நிம்மதியா நீ இரு கைகேயே அப்படின்ற. இந்த வார்த்தைய சொல்லக்கூடாதுன்றதுனால இங்க சுமந்திரர் வாய் பட்டுன்னு மூடின்ட்டேன். நேர விஷயத்த சொல்லி சொல்லிட்டு போறார். இப்படி தேவியினுடைய வாக்கியத்தெல்லாம் சொல்லி முடிச்சார் சுமந்திரர் சொன்ன உடனே. அப்ப இதை கேட்டிருந்தா கௌசல்யா மொத்தம், இது கொஞ்ச நாள் எல்லாரும் எல்லா சிசுரூஷ பண்ணுவா, பதி சிசுரூஷ பண்ணுவா, அது ஒரே ரொம்ப எப்ப பார்த்தாலும் சிசுரூஷ பண்ணிட்டு இருக்கிறதுனாக்கா வெறுப்பு வந்துடும். ஒரு சமயம் இல்லச்சு அப்பதான் குத்தி குத்தி காண்பிப்பா. அந்த காலத்துலாம் என்ன மிரட்டிங் கிடந்தங்கோ, இன்னைக்கு பாருங்க நாங்க உனக்கு பண்ண வேண்டி போயிடுதுன்ற மாதிரி. அந்த மாதிரி இப்ப கௌசல்யா பண்ணி ஆரம்பிச்சுட்டா, என்ன நீ பண்ணிருக்க, கொஞ்சம் தசரத சக்கரவர்த்தியே வெய்ய ஆரம்பிச்சுட்டா. தனக்கு ஒன்னும் கஷ்டத்தினாலதான் சொல்ற வார்த்தை, சானூனம் தருணி சியாமா சுகுமாரி சுகோஜிதா கதமுஷ்ணம் சீதஞ்ச மைசிலி விசகிஷ்யதி. இப்படி எல்லாம் அந்த காட்டுல போய் எப்படி வெயிலையும் பனியும் குளிரையும் மழையும் எப்படி அவ தாங்கிப்பா, இந்த மாதிரி அணைச்சு வச்சு தொலைச்சிட்டீங்களேன்னு தசரத சக்கரவர்த்திய பார்த்து கேக்குறான். திகினமா 14 வருஷம் கழிச்சு வந்தாக்கா மறுபடியும் ராஜ்யசாசனம் பண்றான், இதுக்காக என்ன பண்ண போற அப்படின்னா, எதி பஞ்சதசே வருஷா ராகவ புனரேஷ்யதி ஜஸ்யாத் ராஜ்யஞ்ச கோஷஞ்ச பரதோ நோபலக்ஷ்யதே. இப்படி 14 வருஷம் கழிச்சு 15வது வருஷத்துல ராமர் ராஜ்யத்துக்கு வந்தேர்னா கூட மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணி போயிருன்னு எனக்கு தோணல அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இது யாரு பரதன், அவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயத்த பரதன் அனுபவிச்ச பிற்பாடு இந்த உனக்கு கொடுக்கறேன்னு கொடுத்தாக்கா அது எச்சல சாப்பிடுற மாதிரி தானே அவருக்கு. ஆகையால அதை வாங்கிக்க மாட்டேன், எங்க ராமன் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆகையால 14 வருஷம் கழிச்சும் ராஜாவா ஆக போறது இல்ல. இது உனக்கு தெரியாதா, ஒன்னும் ஒரு சிராதத்துக்கு பிராமணார்த்தத்துக்கு யோகியமா இருக்கிற பிராமணால விட்டுட்டு இவெல்லாம் பந்துக்கள் தான் சொல்லிட்டு பந்துக்களை சொல்லிட்டு இஷ்ட பங்கத்துக்கு நீ சாப்பிடவான்னு கூட்டாக்கா அவ யாரும் சாப்பிட வரமாட்டோம். அந்த மாதிரிதான் ராமனை பொறுத்த வரைக்கும் ஹவிராஜ்யம் புரோடாசா குஷா யூபாச்சக்காதிராஹாம் நைதானி யாதயாமானி குர்வந்தி புனரத்வரே. யாகத்துல ஏற்கனவே போன யாகத்துல பண்ண யூபஸ்தம்பம் இருக்கு, அந்த யூபஸ்தம்பத்தையும் இதுக்கும் வச்சிடுவாங்க, யாரும் வச்சுக்க மாட்டோம். அதுக்கு உண்டான ஹவிஸ் பாத்திரம் எல்லாம் புதுசு புதுசா நிர்மாணம் பண்ணிதான் வச்சுப்பாளே தவிர பழச பழைய பாத்திரங்களை ஹவி பாத்திரங்களை வச்சுக்க மாட்டா. அதே மாதிரிதான் ராமரும் ராஜ்யத்தை இன்னொருத்தர் அனுபவித்த ராஜ்யத்தை அவர் எடுக்க மாட்டார். ஹதம் ராஷ்டிரமிதம் சராஜ்யம் ஹதாஸ்ம சர்வா சகமந்திரிபீஷ்ட ஹதாச புத்திராஸ்மி ஹதாச்ச பௌராஹ சுதச்ச பார்யாச்ச தவ பிரஹிருஷ்டம். ராஜானி இந்த ராஜ்யத்தையே தசரத சக்கரவர்த்தியை பார்த்து சொல்ற, நீ இந்த ராஜ்யத்தையே அழிச்சுட்டு மழை மொத்தம் போயிட்டு. அது மாத்திரமில்ல, எல்லாரும் வெறும் ராஜ்யம் போல மந்திரிகளோட கூட ஜனங்களோட கூட எல்லாருக்கும் ஒரு துக்கத்தை அழிக்கிறதுன்னு என்ன துக்கத்தை ஏற்படுத்துறது தானே. ஹதாச புத்திராஸ்மி பையனோட நானும் இல்லாதவனா போயிட்டேன். ஹதாஷ்ட பௌராக சோதஷ்ட பாரியான் சத்திர புரோகிஷ்டம். ஓ, நீயும் உன் பிள்ளையும் சௌக்ஷமா இருந்துக்கப்போ அப்படின்னு சொல்றாளாம். இந்த வார்த்தைய கேக்குறான், கேட்டா அப்படியே வெந்த புல்லுல புண்ணுல வேல் பாய்ச்சற மாதிரி இருந்தான் தசரத சக்கரவர்த்திக்கு. வதனேன கிருதம் பூர்வம் அஜ்ஞான சப்த வேதீனா அவனாஸ்தேன சோகேன ராமசோகேன ச பிரபு. அவர் கை கூப்பிண்டு கௌசல்யை பார்த்து சொல்றாம், பிரசீத சிரசாயாச்சே பூமௌ நிபதிதாஸ்மிதே யாசிதாஸ்மி ஹதா தேவ க்ஷந்தவ்யாஹம் நஹித்வயா. அவர் சொல்ற பர்த்தா கை கூப்பிண்டு, வாஸ்தவம் நான் தப்பே பண்ணிருக்கட்டும், நான் பண்ணிருந்தா கூட பர்த்தாது கலு நாரீணாம் குணவான் நிர்குணோபிவா தர்மம் விமர்சமானாம் பிரத்யக்ஷம் தேவி தெய்வத்தம். தர்மத்தை சொல்றேன் நானே, அது குணவானாவா இருக்கட்டும் குணம் இல்லாதவனாக இருக்கட்டும் கணவன்றவன், ஆனா தர்மத்தை சொல்றவாளுக்கு பொருட்களே பிரத்யக்ஷமான தெய்வத்தம் யாரு? கணவன் தான். அப்படி இருக்கு, என்ன பார்த்து நீ சொல்லலாமா, அதுவும் நீ சொல்லலாமா என்று கேட்கிறார். கேட்டுட்டு அவர் சொல்றார், பிரசீத சிரசா யாச்சே பூமோ நிபதிதாஸ்மிதே ஜானாமி தர்மம் தர்மஜ்ஞ த்வாம் ஜானே சத்யவாதினம் புத்திரசோகார்த்தயா தத்து மயா கிமபி பாஷிதம். தசரசர விழுந்து சேவிக்கிறாளாம். சேவிச்சுட்டு கௌசல்ய சொல்றா, எனக்கு என்னன்னா தர்மம் தெரியும், கணவனை எப்பவும் வெய்யக்கூடாதுன்றது எனக்கு தெரியும், இருந்தா கூட இந்த புத்திரசோகத்தினால இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், ஆகையால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கணும். சோகோ நாசயத்தே சர்வம் சோகோ நாஸ்தி சோக சமோ ரிபு. நமக்கு எதிரியா இருக்கிறது சோகம்தான், வேற ஒண்ணுமே இல்லை. சோகம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க, சோகோ நாசயத்தே தைரியம் சோகோ நாசயத்தே ருதம். சோகோ நாசயத்தே, சோகம் வந்து நம்மளுடைய தைரியத்தை அழிச்சுடுறது. சோகம் நம்ம படிச்ச படிப்பெல்லாம் அழிச்சுடுறது. எது தர்மம் எது அதர்மம்னு பாகுபடுத்துறதுக்காக தானே வாசிக்கிறது, அது மொத்தத்தையும் போக்கடிச்சுடுறது. என்னத்துக்கு சோகம் இது அதுன்னு தனித்தனியா சொல்ல வேணாம். சோகத்தை காட்டுல எதிரி வேற எதுவுமே இல்லை. ஆகையெல்லாம் நான் சொல்லிட்டேன், என்னுடைய சோகத்தினால சொன்ன வார்த்தை நீ தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்ட. நீ ராத்திரி மொத்தம் இதையே நினைச்சுட்டே இருந்துட்டு இருக்க, பாத ராத்திரிக்கு எழுப்புறாம், எழுப்பி சொல்றாம், யஜ்யதாசரதி கல்யாணி சுபம் வா யதி வா சுபம் ததேவ லபதி பத்ரே கர்த்தா கர்மஜமாத்மனஹ. ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்ற, நீ கேள. இதெல்லாம் வயசானவா அப்பப்ப சொல்லிட்டே இருப்பா. இது யஜ்யதாசரதி, நாம என்ன காரியம் பண்றோமோ அது நல்ல காரியமா இருக்கட்டும் கெட்ட காரியமா இருக்கட்டும், நல்லது பண்ணா நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா நமக்கு கெட்டது நடக்கும், இவ்வளவுதான். இது பெரிய விஷயமா இது சொல்லிட்டேரா அப்படின்னா, யஜ்யதாசரதி கல்யாணி சுபம் வா யதி வா சுபம் ததே வல்லபதே பத்ரே கர்த்தா கர்மஜமாத்மனஹ. குரு லாங்கமூர்த்தானாம் ஆரம்பே கர்மணாம் பலம் தோஷம் வா யோ ந ஜானதி சபால இதி யோச்சதே. நாம ஒரு கர்மம் ஒரு செயலை செய்யறோம், அதனுடைய பலன் என்னன்றத தெரிஞ்சிக்காமல் பண்ணமானாக்க அவளை பார்த்து பாலன்னு சொல்லி சொல்றார். இதனுடைய பலன் என்னவா இருக்கும், அது விபரீதத்துல போய் முடியும்னு தெரிஞ்சுட்டா யாரும் அந்த காரியத்தை பண்ண மாட்டோம். அதே மாதிரி நாம ஒரு தப்பு காரியம் பண்ணுவோம்னா அந்த தப்பு காரியத்துக்கு பலன் என்னைக்கு வரும்னு கணக்கு தெரிஞ்சிருந்தாங்கனாக்கா அந்த காரியத்தை பண்ணவே மாட்டோம். இப்படி இத தெரிஞ்சு, ஏன்னா அதை மாத்திரம் பெருமாள் தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறான் அது. ஆகையால புஷ்பம் திருஷ்டாம் பலே கிரதம் கஷ்டிதாம் ரவணம் சித்வா பலசாச்ச நிஷிஞ்சதி. புஷ்பம் திருஷ்டா பலே கிரதம் சசோச்சதி பலாகமே. என்னுடைய நிலை எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன், நானு அதை கேளுமா என்று கௌசல்ய பார்த்து சொல்றேன். ஒத்தன் காட்டுல ஒரு மாமரம் இருந்ததாம். மாமரம் இருந்தது, அது பக்கத்துல பார்த்தோம்னாக்க இன்னொரு பலாச மரம் இருந்தது. இந்த மாமரத்தை பார்த்த உடனே மாமரத்துல இருக்கிற புஷ்பம்லாம் பார்த்தோம்னா தம்மா துண்டு தம்மா துண்டு மாம்பூவா இருந்தா. இந்த மாம்பூ இவ்வளவுண்டு பூவுல இருந்து என்ன பெருசா பழமா வந்துட போறது, ஆகையில இது வேண்டாம் பலாச மரமே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற பலாச மரத்துக்கு தண்ணி கொட்டினானா, மாமரத்தை வெட்டிட்டு பலாச மரத்துக்கு தண்ணி கொட்டிட்டானா. இது பலாச மரத்துல தண்ணி கொட்டின பிற்பாடு அந்த பலாச மரம் நன்னா வளர்ந்து போச்சு, மாமரம் வரவே இல்லை. அது இது பலாச மரம் பூ பூக்கிறது, பூ தான் பூக்குமே தவிர அது காயெல்லாம் ஒன்னும் வராது. மாம்பழம் மாதிரி இது பொறிச்சு சாப்பிடறதுக்கு ஒன்னும் வரல. இது அப்புறம் பார்த்தோம்னாக்கா ஐயோ இதுதான் வந்திருக்கேன்னா, எதுக்கு தண்ணி கொட்டி வளர்த்தமோ அதுதான் வளரப்போறது, எதை வெட்டிட்டமோ அது போகதான் போக போறது, அவ்வளவுதான், இதுதான் லோக்கத்துல நடக்கிறது. அதே மாதிரி கதை தான் என்னுடையது, நான் பண்ணது. நான் ஒரு பாப்பகாரியம் பண்ண, அந்த பாப்பகாரியத்தினுடைய பலனை இப்ப நான் அனுபவிக்கிறேன். அன்னைக்கே கணக்கு அவனுக்கு கணக்கு தெரிஞ்சிருந்துன்னாக்கா மாமரத்தினுடைய புஷ்பம் சின்னதா இருந்தா கூட பழம் இனிமையான பழம் மாமரத்துல இருந்தான் கிடைக்கும், ஆகையால மாமரத்தை தான் வளர்க்கணும்னு அன்னைக்கு அவனுக்கு தெரிஞ்சிருந்துன்னாக்கா அவப்போ மாமரத்தை வளர்த்திருப்பான். அன்னைக்கு அவனுக்கு அஜ்ஞானம், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாததுனால மாமரத்தை வெட்டிட்டோம். ஆகையால அப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டோம்னாக்கா, பல காலத்துல வரைச்சு எதை நாம வளர்த்தமோ அதுதான் வரப்போறது, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் அன்னைக்கு என்ன ஒரு தப்பு காரியம் பண்ணிருக்கேன், பாப்ப காரியம் பண்ண, அந்த பாப்ப காரியத்தினுடைய பலனை நான் இப்ப அனுபவிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னா. என்ன பாப்ப காரியம் பண்ண, எது தெரியாத பண்ண அப்படின்னா, தசரதர் பெரிய வில்லாளி, அதுல சப்த வேதம்னு ஒண்ணு, எங்கேயான ஒரு சப்திச்சுதுன்னாக்க எந்த இடத்துல சப்திக்கிறதோ அந்த சப்தத்தை கொண்டே அந்த ஜந்துவை வேட்டையாடிடலாம். இது தெரிஞ்சவர் இப்படிப்பட்ட வில்லு அப்படியே அனுப்பி பேர் அதை போட்டா அந்த ஜந்துவை போய் வேட்டையாடிடலாம். இந்த விஷயம் தெரிஞ்சவராக ஆனப்படினால நான் என்ன பண்ண, ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட போன, வேட்டையாட போகச்சே அங்க ஒரு குடகுட குட குட குட குடன்னு ஒரு ஓசை கேட்டு, இந்த சப்தத்தை பார்த்த உடனே நான் தீர்மானம் பண்ணிட்டேன், யானை அங்க இருக்கிற நீர்நிலையிலேருந்து தீர்த்தம் சாப்பிடுறது, தீர்த்தத்தை தலையெல்லாம் கொட்டிண்டு ஜலத்துல விளையாடின் இருக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதனால உடனே நான் என்ன பண்ண, என்னுடைய வில்லால கொண்டு அந்த எது இருக்கோ அந்த யானைன்னு நினைச்சுட்டு அடிச்சுட்டேன். அடிச்சா அந்த வில்லு பாஞ்சு வெப்பாடு ஐயோ அப்படின்னு அப்பா அம்மா அப்படின்ற ஒரு சப்தத்தை கேட்டேன். கேட்ட உடனே என்னடா இது, இங்க மிருகங்கள் தான் இருக்கணும், இங்க யாரு யாரானா சாபசால் யாரானா இருக்காளா யாரு இருக்கான்னு தெரியாலே, ஐயோ இது எப்படி போய் இவ்வளவு போய் அடிச்சுட்டோம் போல் இருக்கு. ஹா ஹேதி பததஸ்தோ ஏ பாணாத்வசித மர்மணா தஸ்மின் நிபதிதே பூமௌ வாகபூது தத்ர மானுஷி. இது ஒரு மனுஷனை அடிச்சு ஒரு வார்த்தை வந்தது. இந்த வார்த்தைய கேட்ட உடனே அப்படியே குமரி போயிட்டான், அங்க ஓடி போனேறான். ஜட்டாபாரதரனாக இருந்திருக்கிற ஒரு முனிக்குமாரனை போய் நான் அடிச்சுட்டனே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டான். அங்கேருந்து போய் அந்த இடத்துக்கு போய் முனிக்குமாரனை போய் பாக்குறா, அவனுக்கு சவணகுமாரன்னு பேரு. அவர் போய் பாக்குறான் தசரத சக்கரவர்த்தி. அப்பா நான் தெரியாத அச்சுட்டன் நானு அப்படின்னா ஏகேன கலு பாணேன மர்மண்யபிஹதே மயி த்வாபந்தௌ நிஹதௌ விருத்தௌ மஹதா ஜனஹிதாச்சமே. அப்பா தசரதா நீ சக்கரவர்த்தியா இருக்கலாம், நீ ஒரு பாணத்தினால என்ன அடிக்கல, ரெண்டு பேரும் அடிச்சுட்ட. த்வாபந்தௌ எங்க அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் கண் குருடா இருந்துட்டு இருக்கிறவா அவளை அனுப்பி அடிச்சுட்ட. நிச்சயம் ரொம்ப தாகமா இருந்தான், அந்த தாகமா இருக்கிறதுனால அவள் அவ என்னை கொண்டு போய் நீ போய் தீர்த்தம் கொண்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சா. இந்த குடத்துல வாய் ரொம்ப புகழா இருந்திருக்கு, இந்த குடத்துல ஜலம் முழிச்சு பல பல பல பலன்னு சப்தம் கேட்டுது. நீ இந்த சப்தத்தை கேட்டு யானே நினைச்சிட்டு என்ன அடிச்சுட்ட, எனக்கு ரொம்ப முடியவே இல்லை, வலியான வலிக்கிறது, உன்னுடைய பாணம் வலிக்கிறது, இந்த அம்பை எடுத்து போட்டுட நான் பிராணம் போயிடும், ஆனா அதுக்கு முன்ன ஒரு சின்ன காரியம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னான். அம்மா ரொம்ப தாகத்தோட இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் கொடுத்துருவோம், வேற ஒண்ணும் வேணாம். நனூனம் தபசோபாஸ்தி பலயோகா ஸ்ருதஸ்யவான் சிரபாசாங் கிருதாங் கஷ்டாம் திருஷ்ணாம் சஞ்சாரயிஷ்யத. எங்க அப்பா தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது நான் அடிபட்டு விழுந்து கிடக்குறேன்றது தெரியாது. ஏன்னா அவ ரெண்டு பேருக்கும் கண் தெரியாது. இங்க பக்கத்துல தான் ஆசிரமம் இருக்கு, நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்பை எடுத்துடுறேர், இந்த தோண்டியோட குடத்தோட ஜலத்தை எடுத்துட்டு அவ இடத்துக்கு போறேறாம். போனா பாக்குற பார்த்துட்டு அங்க வரச்சையே உள்ளுக்கு வரச்சையே சொல்ற, கிஞ்சி ராயசிமே புத்திர பானீயம் க்ஷிப்ரமானிய பதசப்தம் துமே ஸ்ருத்வா புனர்வாக்கியம் அபாஷத. இவர் தசரத சக்கரவர்த்தி, அதாவது ஒரு இந்திரியத்துல குறைபாடு இருந்ததுன்னா இன்னொரு இந்திரியம் சூக்ஷமா இருக்கும்னு சொல்லுவா. கண் தெரியாதவர்களுக்கெல்லாம் காது நன்னா கேட்கும். அந்த மாதிரி இவர் வரச்சே அந்த கால் அடி வைக்கிற சப்தம் கேட்ட உடனேயே அவ அங்க இருக்கிற இவருடைய அப்பா அம்மா குருடாலா இருந்திருக்கவள அவ அப்பா பார்த்து சொல்றான், ஏண்டா இவ்வளவு நாய் ஆக்கியிருக்கேன், சீக்கிரமா தீர்த்தத்தை கொண்டு வரக்கூடாதா, எவ்வளவு நாய் தான் நாங்க தாகமா இருந்துட்டு இருப்போம், நாங்க என் நிமித்தம் இதம் தாத்தா சாலிலே கிரீடிதம் தொயா, நான் குளத்துக்கு போய் தீர்த்தம் கொண்டு வாடான்னு சொன்னா அங்க போய் விளையாடிட்டு இருந்துட்டியா நீ இவ்வளவு நாழி, நான் என்னடா ஏன்டா இப்படி நாழி ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல கேக்கடாளாம். நதன் மன உடனே சொல்ற, என்னடா இது நம்ம பையனை போய் இப்படி நாம சொல்லிட்டோமே, சொல்லிட்டு இப்படி இவன் தானே நமக்கு சிசுரூஷ பண்ணிட்டு இருக்கான், இப்படி சிசுரூஷ பண்றவன பையனை போய் நாம வெயிலாமா நாம வெசிக்கணும் என்ன நினைச்சுக்கிறாராம். உடனே அவர் சொல்றான், நதன் யத்வலீகம் கிருதம் புத்ர மாத்ரா தே யதிவாமயா நதன் மனசி கர்த்தவ்யம் த்வயா தாத தபஸ்வினம் த்வங்கதி ஸ்வகதி நாம் ச. சக்ஷுஸ்த்வம் ஹீன சக்ஷுஷாம் சமாசக்தா ஸ்வயி பிராணாஹ கதம் த்வம் நாபிபாஷசே. இது வார்த்தையதான் பார்க்கணும், ஆச்சரியமான வார்த்தை. இதெல்லாம் பிரத்யமா நடக்கிறது பார்த்தாதான் அதனுடைய விஷயத்தை தெரியும். வயசானவாளா இருந்திருக்கா, வயசானவா முடியாதவாளா இருந்திருக்கா, அவ ஏதோ ஒண்ணு கேக்குறா, கேட்டா நாம வேணுட்டே கொஞ்ச நாழி ஆக்கிட்டு என்ன பழம் இப்படிதான் கட்டின் இருப்பான்னு நினைச்சுன்னு கொஞ்ச நாழி கழிச்சு கொண்டு போய் கொடுத்தோமானாக்கா அது கொண்டு போய் கொடுக்கச்சு ஏண்டா இப்படின்னு கோச்சிக்கிற மாதிரி நமக்கு தோணும். கொஞ்ச நாழி கழிச்சு அவளே சொல்லுவா, என்னால முடியாததுனால நடா இதை சொல்றேன் அப்படின்னு, ஏண்டா நீ கோச்சிக்கிறேன்னு சொல்ற மாதிரி சொல்லுவா. பிரத்யத்துல நான் அனுபவிச்சுவேன், வேற ஒண்ணுமே இல்ல. இது எப்படி கேட்கணும், இங்க இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, ஏண்டா இவ்வளவு நாழி ஆக்கிற, எப்படிதான் தாகமா இருந்திருக்கு என்னன்னா பதிலே சொல்லல. பதில் என்ன, இவர் வந்து அவருடைய பையனா இருந்தா பதில் சொல்லிருக்க போறான், இது தசரத சக்கரவர்த்தி தீர்த்தம் கொண்டு வந்தது என்னத்த பதில் சொல்றதுன்னு தெரியாத வாய்மொண்டு இருக்கான். பதிலே சொல்லாத பார்த்த உடனே கோச்சின்ட்டானோ என்னவோ பையன்னு அவ நினைச்சுட்டா, உன்ன கோச்சுக்கணாடா, என்னுடைய முடியாததுனாலதானா இந்த வார்த்தை சொல்றேன், எங்க கண் இல்லாதவளுக்கு நீதானடா கண்ணா இருந்துட்டு இருக்க கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றா. நதன் மனசு கர்த்தவியம் தொயா தாத்த தபஸ்வினா, உனக்கு தெரியாதா நீ மகா தபஸ்வி, நீ இத ஒண்ணு தப்பா எடுத்துக்காதரா. தொங்கதி ஸ்வகதீனாஞ்சுஷாம், நாங்கெல்லாம் அநாதையா இருந்துட்டு இருக்கோம், கதி இல்லாதவளா இருக்கும், எங்களுக்கு எல்லாம் நீதான் கதி. அதையால உன்னிடத்துலதான் நாம் பிராணனே வச்சிருக்கோம் நாங்க, என்ன நீ தப்பா எடுத்துக்காத, என்னோட பேசாத இருக்காதரா. இது சொல்ற வார்த்தை, அப்பா அம்மா சொல்ற வார்த்தை. ஆனா இங்க போனது சிரவணகுமாரன் இல்ல, தசரத சக்கரவர்த்தி. இது எப்படி இருக்கும்னு இந்த சூழ்நிலையை நாம பிரத்யட்சத்துல பார்த்தோம்னா தெரியும். ஒரு 2 மாசம் என்ன நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் நான், இங்க விஜயாபனம் பண்றேன். அப்பா எழுந்தொழில் இருந்த திருமணி பாங்கல்ல இருந்தாலும் அவருடைய அனுஷ்டானத்தெல்லாம் பண்ண ஒன்னும் குறைவில்லாத பண்ணிட்டேன். அப்படி பண்ணிட்டு இருக்கச்சே அவரை முள்ள பிடிச்சி அழைச்சும் வந்து ஒரு சேர்ல உட்காந்து வச்சு அவருக்கு தீர்த்தம் ஆடுவோம். சுத்தமான உள்ள இருந்து வெந்நீர் வச்சு தீர்த்தம் ஆடுவோம். தீர்த்தம் ஆட்டிட்டோம்னாக்கா தீர்த்தம் ஆட்டிடுவேன், அந்த முதுகு வலினால ரெண்டு கையும் சேர்ல பின்னாடி பிடிச்சுப்பேன். பிடிச்சிருந்தாக்கா அப்போ அந்த கைய விட்டுட்டா முதுகு வலி ரொம்ப அதிகமாயிடும், இந்த பிடி முதுகுல தாங்கினா இதுவாயிடும். ஆகையில தலைய தொடச்சு விடுறான், தலைய தொடைப்பேன். தொடச்சாக்க சொல்லுவே, தேய்க்கிறீடா உனக்கு தொடைக்க தெரியறதா அப்படின்னு. நமக்கு தெரியாது அவளுக்கு எப்படி சிஸ்ருட்ட பண்றது தெரியாது, இத எப்படி தொடைக்கணும் தெரியலடா உனக்கு இவ்வளவு வயசாச்சே அப்படின்னு. பூனல தொடச்சு விடு, ஏன்னா அந்த ஒரு முறமுறப்பா இருக்கணும், அதுக்கு இது பண்ணி விடு அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் இதுக்கு ஒரு தனி, தலை தொடைக்கிறதுக்கு ஒரு தனி துணி, அதுக்கு கீழ்பாகத்துல தொடைக்கிறதுக்கு வேற ஒரு துணி, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். பண்ணிட்டு சில சமயம் நாழியாச்சு, ஏன்டா இவ்வளவு நாழியாக்குற எவ்வளவு நாழியாக்குறேன்னு அந்த வலியினால அவர் சொல்லுவேன். நாம வந்து உட்காண்டமான உட்காந்து மேல கர்மானுஷ்டானங்கள் இதான சந்தியாவந்தனம் பண்ணி மீது என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒரு வழியா உட்காண்டே பண்ணிட்டு அப்புறம் போய் படுத்துட்டு நோன்றதுக்கோசரம் சொல்லுவேன், ஏன்டா இவ்வளவு நாழியாக்குற எவ்வளவு நாழியாக்குறேன்னு சொல்லுவேன். சொன்னா அப்போ சொல்லுவோம், ஒரு சமயம் இல்ல என்ன ஒரு சமயம் அப்பா இதுக்கு மேல வேகமாலாம் ஓடி எல்லாம் வர முடியாது, ஓடி விழுந்தானே நானும் விழுந்துட வேண்டியதுதான், என்னால பண்ண முடியாது அப்படின்னு எதனா நாம கொஞ்சம் வேகமா சொன்னோம்னாக்கா அப்ப சொல்லுவேன், பையா என்னால முடியாதுனால்தான்டா சொல்றேன் பையா. இந்த வார்த்தைய பார்த்த உடனே இது எப்படி நாம நடந்துக்கணும்ன்றத ராமாயணம் காண்பிச்சு கொடுக்கறதுன்றதுதான் தெரியுது, வேற ஒண்ணுமே இல்ல. நதன் மனசி கர்த்தவியம் துவயா தாத தபஸ்வினா, நீ தப்பா எடுத்துக்காதப்பா, என்னால முடியாததுனாலதான் நான் உன்ன சொல்றேன் நானு அப்படின்னு. அவருடைய அப்பா இது பையன்தான் வந்திருக்கான்னு நினைச்சுண்டு தசரத சக்கரவர்த்தின்னு சொல்றான். இது மொத்தத்தையும் கேட்டுட்டு இருக்க, கேட்டுட்டு கடைசியில சொல்ற இவ்வளவு நாய் அவருக்கும் தசரதருக்கும் என்ன சொல்றதுன்னே புரியல. அந்த இடத்துல போய் ஸ்தப்தா இருந்துட்டு இருக்க, நான் உன் பையன் இல்ல இங்க வந்திருக்கிறது, நான் தசரத சக்கரவர்த்தி அப்படின்னா உனக்கு என்ன இங்க காரியம் அப்படின்னு கேக்குறான். தெரியாத உன் பையனை அடிச்சுட்டான்னு அவன் போயிட்டான், தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்க சொன்னான். கடைசி சமயத்துல எங்க அம்மா அப்பா கண் தெரியாதவளா இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் கொடு அப்படின்னா அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அடாடாடாடா இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா உடனே வந்து இனி இந்த வார்த்தைய சொல்லிட்ட, சொன்னதுனால உனக்கு இப்ப உன் தலை வெடிச்சு நீ சாகாத இருந்துட்டு இருக்க, நீ கணக்கு நீ பொய் சொல்லிருந்தியோ சொல்லாத இருந்து நீ பாட்டுக்கு போயிருந்து எனக்கா இத்தனை நாள் நீயும் போயிட்டு இருப்ப, அதையல்ல இந்த மாதிரி ஆச்சு. அப்படி ஒரு சிரமமா, ஐயோ என்ன விட்டு போயிட்டானா என்ன விட்டு போயிட்டானா பையன் அப்படின்னு. இப்ப எனக்கு ஒரு உபகாரம் பண்ணு, எந்த இடத்துல அவன் விழுந்து கிடக்குறானோ அந்த இடத்துல என்னை கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்றானு. இவ ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போய் அவ விழுந்து கிடக்கிற இடத்துல கொண்டு போய் விடுறானா, கொண்டு விட்டேன்னு தர்மராஜ வசங்கதம். அந்த சவணகுமாரன் விழுந்து கிடக்கிறான், பிராணன் போயிடுத்து, அப்ப பார்த்தா இது போனது தொட்டு பாக்கலாம். அதாக மேகஸ்தம் தேசம் நீத்வா திருஷோ துக்கிதோ. அவளுக்கு கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாததுனால இங்கதான் இருக்கான உடனே பையனை தொட்டு பாக்கிறாளாம். தொட்டு தௌ புத்திரம் ஆத்மனஹா ஸ்பிருஷ்டா தமசாத்திய தபஸ்வினோ. அப்படியே தொட்டு பாட்டு தடவிண்டே அழறாளாம் பாவம் பையா அப்படின்னு கூப்பிடுறா. நீ உள்ள வரச்சேயே நித்தியம் சேவிச்சு அபியோதனம் பண்ணுவியே, இனிமே யாருமா சேவிக்க போறா என்ன அப்படின்னு நாபிவாதையே. அப்போ மாத்திய நஜமாம் அபிபாஷசே. அப்பா என்ன வேணும், அம்மா என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்னு சொல்லுவியப்பா. யார் எங்களை கேட்க போறா இந்த வார்த்தைய? கிஞ்ச சேஷேது பூமௌ தம் வத்ஸ கிங் குபிதோஹ்யசி. பா என்னிடத்துல கோச்சுன்ட்டியா? இந்த குரடாளுக்கு எத்தனை நாள் தான் சிசுரூஷ பண்றதுன்னு கோச்சுன்ட்டியா நீ? நன்வகம் தே அப்ரியா புத்திர மாதரம் பஸ்ய தார்மிகீம். பா நான் ஒன்னும் தப்பு காரியம் பண்ணலப்பா, உங்க அம்மாவை பாரு. இது சொல்ற வார்த்தை கிஞ்ச நாலிங்கசே புத்திர சுகுமார வச்சோவத. இப்படி எதனா பேசிட்டே இருந்தா இவ கண்ணு, அதாவது இவ கண் தெரியாதவாளா இருக்கா அப்படின்னுட்டு என்ன ஒண்ணுமோ சாப்பிடறதுக்கு மாத்திரம் கொடுத்துட்டு தீர்த்தம் கேட்டா தீர்த்தம் கொடுத்துட்டு தம்பாட்டுக்கு இருக்கான்னு இல்லையா? அப்பப்ப பக்கத்துல போய் உட்காந்து போனா, பக்கத்துல போய் உட்காந்துட்டு அணைச்சு போனா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிட்டு அணைச்சுட்டு பக்கத்துல உட்காந்துட்டு பேசுவானா. இப்ப யாருப்பா என்ன அணைச்சுக்க போறா, யாருப்பா என்னோட பேச போறா? நீ கொஞ்சம் அணைச்சுக்க மாட்டியா? அதியான மதுரம் சாஸ்திரம் வாண்ய விசேஷத. இன்னைக்கு இது அத்தியனம் பண்ண, இன்னைக்கு இந்த விஷயம் சொன்னான், இன்னைக்கு பின்மாலை ஏந்து யார் பஞ்சாதி சொல்றத நான் கேட்க போறேன், யார் சொல்றத நான் கேட்க போறேன். அப்பா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவ ரெண்டு பேரும் அழறாளாம் கேட்டிருந்திருக்காரு. தசரதர் அங்கேயே நின்றுட்டு கேட்டிருந்திருக்காரு. தசரதரை கூட்டு சொல்ற, ஒரே ஒரு நாள் தபார், நீ ஒரு நாள் இப்படியே இரு, நாளைக்கு நானும் உன்னோட வந்துடுறேன், அந்த யமனும் என்னையும் கூட்டியும் போ சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் அப்ப பாக்குறேன். அப்ப இவெல்லாம் பார்த்துட்டே இருக்கச்சே, வேற ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கச்சே, இந்திரன் வந்தான் விமானத்துல ஏத்திட்டு போயிட்டான் அவனை. ஏன்னா பிதிரு சிசுரூஷனுடைய பலன், மாதா பித்ருக்களுக்கு சிசுரூஷ பண்ணத்தினுடைய பலன் சொர்க்கலோகத்துக்கு போறதுன்னு சொல்லிருக்கு. அந்த சொர்க்கலோகத்தை பிரத்யட்சத்துல கண்ணு தெரியாதவளா இருந்தாலும் இவ ரெண்டு பேரும் அது மாத்திரம் பாக்கிறாளாம். அவளை மாத்திரம் ஆய்ச்சும் போகாத, என்னையும் ஆய்ச்சும் போ, எனக்கும் சித்தைய மூட்டுன்னு சொல்றா. இவ ரெண்டு பேரும் மகாதபஸ்விகள், இவருக்கும் சித்தைய மூட்டிட்டான். சித்தைய மூட்டினா இவ ரெண்டு பேரும் அதுல விழுந்துட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்ற, எதகம் புத்திரசோகேன சந்தியஜிஷ்யாமி ஜீவிதம் சக்ஷுத்யாம் தான் நபஸ்யாமி கௌசல்யே துவம் சிமாம் ஸ்பிருஷ அப்படின்னு. அன்னைக்கு கடைசியில சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதான் சொன்னான், நான் புத்திரசோகத்தினால போற மாதிரி உன்னையும் புத்திரசோகத்தினால பிராணன விழணும் என்று சொன்னான். அந்த சன்னிவேசம் இப்ப வந்துடுத்து போல இருக்கு. கௌசல்ய என்ன கொஞ்சம் தொட, என்ன கொஞ்சம் தடவி கூட அப்படின்னு கேட்கிறாரு. இத சொல்றதுக்கே எனக்கு அவ்வளவு வெக்கமா இருக்கு, அவ்வளவு பாபம் பண்ணினுவேன் அப்படின்னா. இப்படி கௌசல்யானந்த இருக்கா, சுமித்ரங்க இருக்கா, எல்லாரும் ராத்திரிலாம் ஏதோ பேசியிருந்தாக்கா, கொஞ்ச நாள் கேட்டுருக்க முடியும், கொஞ்ச நாள் கேட்க முடியல, தூங்கி போட்டா, எல்லாரும் தூங்கி போட்டா. கடைசியில ஹா ராகவ மகாபாகோ ஹாமயா ஹாமவா மமாயா சனாசன ஹா பிதிருப்பிரியமே நாத ஹாமமாதிகத சுத ஹா கௌசல்யே நபஸ்யாமி ஹா சுமித்ரே தபஸ்வினி ஹா நிருகம்சே மமாமித்ரே கைகேயி குலபம்சினி இதி மாதுஷ்ட ராமஸ்ய சுமித்ராயாஸ்ச சந்நிதௌ ராஜா தசரதஹ சோசம் ஜீவிதாந்தம் உபாகமதி. ரெண்டு பேரும் சொல்லிட்டே இருக்கே கடைசியில ஹா ராமா கௌசல்யா சுமித்ரா அப்படின்னு இவா வார்த்தைய, சுமித்ரேன்னு சொல்லி இவா வார்த்தைய சொல்லிட்டு கடைசியில பிராணம விட்டுட்டார் தசரத சக்கரவர்த்தி. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் நியாயேன மார்கேண மஹிம் மஹிஷா கோபிரமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.